శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం అయగ్రీవం ఉపాస్మహే. కామాభ్యుదయా పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాన్ అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తవితరాణి ప్రణాయ మే మే అస్మద్గురోర్భగవతోచరైకసింధోః రామానుజస్యచరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహజ్ఞానదుర్హస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాదోహం వ్యాపునీయం నమామిదం. వేదాంతలక్ష్మణమునీంద్రపాదబోధం తత్పాదయుగ్మసరసీర్హృంగరాజం త్రయ్యంతయుగ్మహృదభూరి పరిశ్రమం తం ప్రపద్యే. అంటే జస్ట్ 2 మినిట్స్ నీతికి నడిపే తెలిసిరుకం. శ్రీమద్ ఆండవన్ శ్రీ వెంకరామానుజ మహాదేశి కంటే తిరుణామతి పెట్టే ఆండవన్ అయితే పరమమిచ్చారు. ஒரு ஜீனியஸ் பெரிய மகான். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, சௌலபியம் அந்த மாதிரி குணங்களாக இருந்தால் கூட ஞானம் அபரிமிதமான ஒரு ஞானம் சுவாமிக்கு. வாட்ஸ்அப் நிறைய மெசேஜ் எல்லாம் போட்டுருக்கேன், எங்கே வாசிச்சியா என்ன வந்தார்ன்னு. ரொம்ப ஒரு அபரிமிதமான ஒரு ஞானம், ஒரு விட் அண்ட் ஹியூமர். எல்லாருக்கும் அது கிடைக்காது, நிறைய பேருக்கு ட்ரையாக இருப்பா. அப்படி இருக்கச்சு அவர்கிட்ட வந்து அந்த ஒரு எபிலிட்டி டு அட்ராக்ட் பீப்புள் ரொம்ப ஆச்சரியமாக எழுதியிருந்தார். அதாவது நிறைய மொழிகளில், சம்ஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷும் இருக்கிறது உண்டு. குஷாகர புத்தின்னு சொல்லுவாள், சொல்லிச்சு அப்படிலாம் அந்தளவுக்கு. அதான் ஏஜாக குறையா நிறைய தான், ஏஜாக பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒரு இது. தமிழில் பயங்கர பாண்டித்தம், நாத்தஞ்சாம்பட்ட ஐசிங்கருக்கும் இவருக்கும் அதில் ஒற்றுமையாக கட்ட ரெண்டு பேருக்குமே தமிழில் பாண்டி, ரெண்டு பேரும் தமிழ் பண்டிட்டு ரெண்டு பேரும் ஸ்ரீவரத்தன் தமிழ் வாசிச்சிருக்காரு. தமிழில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியல. சம்ஸ்கிருதம் இருந்தால் கூட தமிழில் உள்ள விஷயங்கள் இருக்குது. அதனால் அவளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, விஷயங்களை புரிஞ்சுட்டு சொல்கிறதுல வந்து ரொம்ப அவளுக்கு ஒரு கைவந்த விளையாட்டுருக்கு. ஆனால் ஒரு நிமிஷம் நினச்சிட்டோம், இன்றைக்கி ஸ்மரிச்சுட்டு இன்றைக்கி லெக்சரை இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். 21 31 ஓகே. முப்பத்தி 1 சாண்டிங்காக அப்புறமா நம்ம எடுத்து வருவோம். ஏமே மதமிதம் நித்யம், அனுதிஷ்டந்தி மாணவாஹ, ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தோ, முச்யந்தே தேபி கர்மபிஹ. నానుతిష్టంతి మే మతం. సర్వజ్ఞాన విమూఢాం స్తాన్ విద్ధి నష్టాన చేతసః. సదృశం చేష్టతే స్వస్యాః, సదృశం చేష్టతే స్వస్యాః. ప్రకృతేర్ జ్ఞానవానపి. ప్రకృతిం యాంతి భూతాని. నిగ్రహ కిం కరిష్యతి. ఇంద్రియస్యేంద్రియస్యార్థే. రాగద్వేషౌ వ్యవస్థితౌ. తయోర్నవశమాగచ్చే. సౌఖ్యస్య పరిపంతినౌ. శ్రేయాన్ స్వధర్మో విగుణః. పరధర్మాత్మనుష్ఠితాత్. స్వధర్మే నిధనం శ్రేయః. పరధర్మోభయావహః. అర్జున ఉవాచ. అథ కేన ప్రయుక్తోయమ్. పాపం చరతి పురుషః. అనిచ్ఛన్నపి వా జ్ఞేయ. బలాదివ నియోజితః. శ్రీభగవానువాచ. కామయేష క్రోధయేష. రజో గుణ సముద్భవః. మహాశనో మహాపాప్మా. విధ్యేనం ఇహ వైరిణం. ధూమేనావ్రియతే వన్నిః. యథా దర్శో మలేన చ. యథోల్వేనావృతో గర్భః. తథా తేనేదమావృతం. ఆవృతం జ్ఞానమేతేన. జ్ఞానినో నిత్యవైరినా. కామరూపేణ కౌంతేయ. దుష్పూరేణాలనేన చ. ఇంద్రియాణి మనో బుద్ధిః. అస్యాధిష్ఠానముచ్యతే. ఏతైర్విమోహయత్యేష. జ్ఞానమావృత్య దేహినం. మూడు తది ముచ్చల ముచ్చి శాస్త్రం ముడిచిపెట్టదు. తస్మాత్వం ఇంద్రియాణి. ఆదో నియమ్య భరతర్షభ పాప్మానం ప్రజహీహ్యేనం జ్ఞాన విజ్ఞాన నాశనం ఇంద్రియాణి పరాణ్యాహు ఇంద్రియేభ్య పరం మన మనసస్తు పరా బుద్ధి యో బుద్ధే పరతస్తు సహా ఏవం బుద్ధే పరం భూత్వా సంస్తభ్యాత్మానం ఆత్మనా జహి శత్రు మహాబాహో కామరూపం దురాసదం அது வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கு இதர சாஸ்திரங்களுடைய தேவையும் இருக்கு. நியாய சாஸ்திரம் இருக்கு, வியாக்கரண சாஸ்திரம் இருக்கு. வெறும நம்ம சிரவணம் பண்ணுறதுக்கு அந்த ஞானம் தேவையில்லை. ஏன்னா சொல்ல போறவா அதை தெரிஞ்சுட்டு அதை பிரிஞ்சு சொல்லிட்டு போறான், இதுதான் அதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அதை நல்லா மனசுல வாங்கிக்கிறதுக்கோ இல்லாட்டி நம்ம மேல அதுல பிரயத்தனை பண்றதுக்கோ நமக்கு அந்த சாமானிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய நியாய வியாக்கரண அதெல்லாம் இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா வேதாந்தன்றது வெறும கதை சொல்லிட்டு போகலாங்க, ஒவ்வொன்றும் ப்ரூவ் பண்ணியிருக்கா, ஆர்கியூ பண்ணியிருக்கா. பிரம்மசூத்திரம் எடுத்துனோம்னா முழுக்க முழுக்க ஆர்கியூமெண்ட் தான் அதில். மிச்சம் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்லாம் ரெக்ரூட் பண்ணிட்டு இத்தனை ஸ்கூலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதனால் நமக்கு இப்போ கீதையை வந்து ரெண்டு விதமாக வாசிக்கலாம். ஒன்று வந்து வெறும கதையாக பார்த்துட்டு போகலாம். ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்கா, வாட் ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் அப்படின்றது வந்து இந்த வியாக்கியானம் படித்தா தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ லோகத்தில் அத்வைத வேதாந்தமானது ஒரு பாப்புலராக இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் எனக்கு கிடைச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே காரணத்தை சொல்லிடுறேன், எல்லாமே மாயை. அப்போ எதை கடனை எல்லாம் மாயின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அது கேட்குறவளுக்கும் சுலபமாக இருக்குது. சரி, ஒரு ஃபேக்டர் தான், அதாவது 10 ஃபேக்டரை இது பண்ணிக்கிட்டு மேல எல்லாம் ஒரே ஃபேக்டர்னு சொல்லிச்சு, அது ஈஸியாக இருக்குது. எது கடன் எல்லாம் மாயை, அவ்வளோதான். ஆனால் அது ஸ்தாபனம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்தாபனம் ட்ரை பண்ணுறா, இருந்தாலும் நம்ம ஆச்சாரியில் அதை கண்டிச்சிருக்கா, எல்லாம் நிற்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வேடிக்கையாக சொல்லுவா, ஒரு ரெண்டு வேதாந்திகள், ஒருத்தர் அத்வைத்தி இன்னொருத்தர் வந்து விசிஷ்டாத்வைத்தின்னு வச்சுப்போம். ரெண்டு பேரும் கடத்தலில் அந்த காலத்தில் பேசிட்டு போயின்னு இருக்கார். பேசிட்டு போனால் அத்வைத்தி உரத்தை சொல்லிட்டு வரார், எல்லாம் மாயை அப்படிங்கிறார். இவர் இல்லை இல்லைன்றால் அவர் எல்லாமே மாயை தான், நீ மாயை நாய் மாய் அது ரெண்டு பேர் சொன்னதுலேயும் கடத்தல ஒரு மதம் பிடிச்ச யானை வந்துருக்கு. மதம் பிடிச்ச யானை ஓடி பின்னாடி ஓடி வந்துட்டு இவர் விசிட்டார் என்ன பண்ணுறது, அவரை பொறுத்த வரைக்கும் லோகம் மாயை கிடையாது, எல்லாம் உண்மை. ஸோ யானை உண்மை, இவர் வந்தால் முட்டிடும், எல்லாம் உண்மை. அதனால அவர் வேகமாக ஓடுறார். பார்த்தா அத்வைதியும் கூட இன்னும் வேகமாக ஓடிட்டு இருக்கார். ஏண்டா இப்போதெல்லாம் சொன்ன, நீ வந்து உலகமே மாயை, நீ இதுதான் நீ ஓடுற, யானை பொய்யா மெய்யான்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் ஓடுறதையும் நீ பொய்யும் வச்சுக்கோ அப்படின்னார். நான் ஓடுறதை நீ மாயை நினச்சிக்கோன்ற. அப்போ என்ன இருந்தால் ஒரு சமயத்தில் எல்லாத்தையுமே ஈஸியாக இருக்கு நமக்கு, மாயை மாயின்னு சொல்லிட்டு போயிடுறது. ஆனால் எதுவுமே மாயை அப்படி இல்லை. அப்போது இந்த ரியலிஸ்டிக் ஸ்கூல்ஸ்லாம் இந்த தாட்டை ஃபைட் பண்ணி அத்வைதத்தை வந்து இல்லைன்னு நித்தியான ப்ரூவ் பண்ணி சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அது முதலே வந்ததுனால அது ஒரு மாதிரியாக ஒரு சௌகரியமாக இருக்குது. அதுக்கு எந்த விதமான என்ன இன்னும் கேட்டால் இந்தியாவோட வெளிநாட்டிலையும் ரொம்ப வேகமாக தெரிஞ்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு எதையும் பிடிப்பு வேண்டாம், எல்லாமே கிடைச்சல, நான் தான் பிரம்மம், இதெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஃபிலாசபிக்கலையும் ஈஸியாக இருக்குது, இப்போ ஈஸியாக இருக்குது. அப்ப நம்ம நம்ம சம்பிரதாயம் பண்ணது என்ன இடம் நிறைய பேர் நமக்கே டவுட் வந்துருது இல்லையா? அப்படி சொல்லியிருக்காரு, அது என்ன ரொம்ப பாப்புலரா இருக்கு, எங்க பார்த்தாலும் அந்த இதான் இருக்குன்னா அப்ப வாசிச்சாதான் நமக்கு அந்த திருடீகரணம் ஏற்படும். இல்லை, சுற்றாருதான் சம்பிரதாயம் இருக்கு, அது இதுதான் சொல்றதுன்னு நமக்கு திருடீகரணம் ஏற்படும். ஏன்னா இந்த இடத்துல இந்த சாப்டர்ல கர்மயோகத்தினுடைய சிரேஷ்டத்தை சொல்றார், ஞான யோகிகளும் கர்மயோகத்தை பண்ணணும்னு சொல்றார். இப்போ ஒருத்தரை பார்த்து ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொல்றோம் வச்சுக்கோங்க, ஒருத்தரை பார்த்து ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொன்னா என்ன தாற்பயம்னா அந்த காரியத்தை பண்றதுக்கு அவருக்கு யோகியத்தை இருக்கு, அவரால் பண்ண முடியும் இல்லையா? அப்படி இருக்கிறத பார்த்துதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த காரியத்தை நீ பண்ணு இல்லை பண்ணாத, ரெண்டுமே சொல்றோம். காரியத்தை பண்ணுன்னு சொல்றோம், காரியத்தை பண்ணாத சம்டைம்ஸ். அப்புறம் என்ன அர்த்தம்னா கர்த்தத்துவம் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, டு டூ தட். ஒரு காரியத்தை பண்றதுக்கு உண்டான கர்த்தத்துவம் இருக்கணும், அந்த பீங் அன் ஏஜென்ட். அது ஒருத்தட்ட இருந்தாதான் அவளை பார்த்து நம்ம வந்து இதை பண்ணு பண்ணாத சொல்லப்படும். வெறும் ஒரு தூண் இருக்கு இது இருக்குன்னு சொல்லுங்க, அதை பார்த்து யாரும் சொல்ல போறதில்ல, பண்ணாத நிக்காத போகாத வர சொல்ல போறதில்ல. இப்ப இது பெரிய சர்ச்சை, ஜீவாத்மாக்கு கர்த்தத்துவம் உண்டா கிடையாதா? ஒரு ஜீவாத்மா வந்து கர்த்தாவா கிடையாதா? இப்ப கர்த்தத்துவத்துக்கு முன்னாடியே இன்னொன்று இருக்கு, என்னன்னு கேட்டா ஞாத்ருத்வம். இப்ப கமாண்ட் கொடுக்குறா அப்படின்னா அந்த கமாண்ட் புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தாதான் அவனுக்கு கர்த்தத்துவம் இருக்கான்னு சொல்ல முடியும். இப்பயே லோகத்துல பாருங்க, நிறைய பேருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கா. இப்ப அவகிட்ட போய் நம்ம ஏதாவது புரிய வைக்க முடியுமா? புரிய வைக்க முடியாது. அப்ப அவள்லாம் கர்த்தத்துவமே கிடையாது. அவளை போய் சாஸ்திரம் அதனால தான் நம்மட்டதுன்னா சாஸ்திரமானது அவள்லாம் செல்லாது. அவளுக்கு அவளை பத்தி சாஸ்திரமே கிடையாது, சாஸ்திரமோட ஸ்கோப்ல அவெல்லாம் கிடையாது. ஸோ புத்தி சுவாதீனம் இல்லாதவா இல்ல? இப்ப நம்ம மனுஷால கட்டணக்கூடிய இதுல ஜீவர்கள்லாம் இருக்கு, ஜீவராசிகள்லாம் இருக்கு, அவைகள்லாம் சாஸ்திரமானது பயன் பண்ணாது. ஏன்னா அவைகளுக்கு என்ன இந்த மாதிரி ஞாத்ருத்வம் கிடையாது, விவேக ஞானம் வரத்துக்கு வழி கிடையாது. அப்ப ஞாத்ருத்வம் அதுக்கு முன்னாடி அஸ்தித்வம் சொல்லுவாங்க, இருக்கிறது. அப்ப ஒண்ணு இருக்கிறது, அறிந்து கொள்ளும் தன்மை, அப்புறம் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய தன்மை, இந்த மூணுமே ஜீவாத்மாக்கு உண்டுன்னு சொல்றது நம்ம சம்பிரதாயம். மித்த சம்பிரதாயம் என்ன பண்றா அப்படின்னா சில பேர் வெறும் அஸ்தித்வம் மாத்திரம் தான் இருக்கு அப்படின்றது, வெறும் இருந்துட்டு இருக்கு அவ்வளவுதான். இது நியாய விசேஷிக்கும் தான் சொல்வா. அதாவது நாலேஜ் அப்படின்றது இட் இஸ் நாட் அ நேச்சுரல் குவாலிட்டி ஆஃப் த ஆத்மா. நம்ம என்ன சொல்றோம், நாலேஜ் இஸ் அன் இன்ஹரண்ட் குவாலிட்டி ஆஃப் த ஆத்மா. உப்பு உப்புலேருந்து அந்த உப்பு தன்மையை பிரிக்க முடியாது, பிரிச்சா உப்பே இருக்காது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா. அது மாதிரி ஜீவாத்மாலேருந்து ஞான தன்மையை பிரிக்கவே முடியாது நம்ம சம்பிரதாயம். ஆனால் நியாய வைசேஷிக்க என்ன சொல்றா அப்படின்னா ஜீவாத்மாக்கு ஞானன்றது வந்தேறிய ஒரு குணம், சுவாபாவிகமாக ஜீவாத்மாக்கு ஞானம் கிடையாது. எப்போ ஒரு சரீரத்தோட சம்பந்தம் ஏற்படுறதோ அப்போதான் அதுக்கு தானே தெரிகிறது, தான் இருக்கேன்றது ஒரு சரீரத்தில் இருக்க வைக்கின்ற ஜீவாத்மாக்கு தெரிகிறது. பிளஸ் இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது சரீரத்து மூலமாக தெரிஞ்சுக்கிறதுன்னு தான். அதுக்கு அடுத்தபடியாக சாங்கிய யோகம் வந்தால் அவன் என்ன சொன்னா அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு சொரூப ஞானம் உண்டு, தான் உண்டுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு எந்த அபெக்ஷன் தேவையில்லை. ஆனால் இத்தனை விஷயங்கள் இருக்கே அதால் தெரிஞ்சிக்க முடியாது, அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போ இந்த இத்தனை விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ஞானம் எதுக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் பிரகிருதிக்கே ஏற்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கர்த்தத்துவம் எங்கே இருக்குன்னு கேட்டால் பிரகிருதி தான் கர்த்தத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஜீவாத்மாக்கு கர்த்தத்துவம் கிடையாது. ஜீவாத்மா இஸ் நாட் அன் ஏஜென்ட், இட் எக்ஸிஸ்ட், இட் இஸ் அவேர் ஆஃப் இட் செல்ஃப், பட் தெர் இஸ் நோ நீட் ஃபார் இட் டு நோ அபவுட் அதர் திங்ஸ் தட் இட் கேனாட் நோ, பிளஸ் இட் டஸ் நாட் ஹேவ் எனி ஏஜென்சி. ஏன் சொல்றான்னு கேட்டா, இப்போ ஒருத்தனுக்கு கர்த்தத்துவம் உண்டுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம், அப்ப எப்பயும் அவனுக்கு நேச்சுரலாவே கர்த்தத்துவம் இருக்குன்னா எப்பயுமே அந்த கர்த்தத்துவத்தை அவங்ககிட்ட எடுக்கவே முடியாதுன்னு அவனோட ஆர்கியூமெண்ட். இப்போ சாப் உப்பு உப்புக்கு உப்பாக இருக்கிற தன்மை நேச்சுரலாக இருக்கு, அதை நேச்சுரலாக இருக்கிறதுனால எப்பயுமே உப்பு உப்பாக தான் இருக்கும். அது மாதிரி ஜீவாத்மாக்கு கர்த்தத்துவத்தை கொடுத்துட்டோம்னா அவன் ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே அப்படின்னா அவன் வந்து பாண்டேஜில் இருக்க வேண்டியது தான். அதனால அவனோட ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பண்றதெல்லாம் பிரகிருதி தான், சரீரம் பண்றது. ஜீவாத்மா வந்து என்ன பண்றான், வெறுமா உட்காந்துட்டு ஒரு சாட்சி மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு பிரமை, நம்ம தான் பண்றோம்னு பிரமை ஏற்படுறது. அந்த பிரமையை போக்கிக்கிறதுக்காக தான் அஷ்டாங்க யோகமே தான் சொல்லிட்டாரு. இப்ப இன்னொன்று இந்த யோகத்தை யார் பண்ணணும் கேட்டா சரீரம் தான் பண்ணணும். இப்ப இந்த சரீரம் பண்ணணும்னா யாரா ஒருத்தர் இயக்கணும். ஆனா என்ன சொல்றா, குணங்களே இயக்கிறது இல்லை, சத்துவகுணம் ஓங்கிடுச்சு மாதிரிலாம் பண்றான்ட்டு அவளோட ஆர்குமெண்டா போயிடுறது. ஜீவாத்மா விரும்பதான் இருக்கான். அப்ப என்ன இருந்தா பிரகிருத்தியே அஷ்டாகயோகம்லாம் பண்ணி அப்படி அப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பிரகிருத்தியே அஷ்டாகயோகம்லாம் பண்ணி அதுக்கு சாஸ்திரிய குணம் ஜாஸ்தியா இருக்கச்சு கடைசியில ஜீவாத்மாவும் அது அது கட்டி விட்டுறது, இந்த போர் நீ போயிட்டு வா அப்படின்னு. அப்ப பிரகிருத்தையே சுக்குமாரத்தரம் அப்படின்னு தத்துவம் நாசின்றான் சாங்கியம். பிரகிருதி என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அதுவே பக்குவப்பட்டு வந்து ஆத்மாவை அது ரிலீஸ் பண்ணிடுறது, போர் நீ போயிட்டு வா அப்படின்னு. அதனாலதான் ஜீவாத்மா கைவல்யம் கிடைக்கிறது அவளோட ஆர்கியுமெண்ட். வேதாந்திகளுக்குள்ள வச்சு அத்வைதமா என்ன பண்றேன்னு கேட்டா, ஜீவாத்மாவுக்கு சொரூப ஞானம் உண்டு, வெறும் ஞானம், ஆத்மான ஞானம்தான், அதுக்கு சுபாவ ஞானம் கிடையாது. சுபாவ ஞானம் கிடையாதுன்னா அது இத்தனை விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, இத்தனை விஷயங்களும் இல்லைன்னுட்டா. ஏன்னா பிரம்மசத்தியம் ஜெகன் மித்தியான்னு சொல்லிச்சு, ஒரு விஷயத்தை காட்டில வேற எதுவுமே இல்லை. அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலேஜுக்கு ஆப்ஜெக்டே இல்லையே. ஞானம் அப்படின்னாலே என்ன அடுத்த கேள்வினா, எதை பற்றிய ஞானம்? ஆப்ஜெக்ட் ஒரு நாலேஜ் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு எதுன்னு கேட்டால் சொல்ல தெரியல அப்படின்னா அப்ப அந்த அந்த அந்த ஞானத்துக்கு வந்து இதுவே இல்லை. தெரியும்னு சொன்னாலே எதையோ பற்றிய ஞானம் அர்த்தம். அப்ப பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லைன்னு நல்லா சொல்லிட்டா இந்த அறிஞ்சிக்க வேண்டிய ஞானமே கிடையாது. சொரூப ஞானம் இருந்துட்டே இருக்கும்டா எப்பயுமே, அது மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னு. அதனால அவர் என்ன பண்றான்னா, சாங்கியன் மாதிரியே வியாவகாரிக தத்துவத்தை ஒத்துக்கச்சு, பிராக்டிக்கல் வேர்ல்ட அஃபேர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணச்சு, சாங்கியன் மாதிரியே ஞானமானது அந்த கணத்துக்கு ஏற்படுறது, அது சரீரத்துக்கு ஏற்படுறதுன்னு சொல்லி திருப்பி ப்ராக்சிமேட்டி ஜீவாத்மா பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதுக்கு தோன்றது, இதெல்லாம் பிரமையின்றாங்க சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா கீதையை வாசிட்டோம்னா பகவான் என்ன சொல்றன்னா, எல்லாத்தையும் விடுன்னு சொல்றார், இதை பண்ணுன்னு சொல்றார், அப்ப இதை பண்ணு விடுன்னு சொல்லச்சு. அப்ப ஜீவாத்மா அர்ஜுனுக்கு கத்துத்துவம் இல்லாடி அவனை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அப்ப சொல்லச்சு என்ன தாத்பரியமா இருந்ததுன்னா, அந்த மதங்கள் சொல்ற விஷயம்லாம் சரி கிடையாது. ஜீவாத்மாக்கு ஞாத்திருத்தமும் உண்டு, டு நோ, எபிலிட்டி டு நோ. அதான் இப்ப இதை பண்ணுன்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கிற சக்தி வேணுமா இல்லையா, அது இருக்கு, பிளஸ் பண்ணக்கூடிய சாமர்த்தியமும் ஜீவாத்மாக்கு இருக்கு. அதனால வந்து ஜீவன் இஸ் அ கர்த்தா, இஸ் அ ஞானி. அவ வந்து வியாபாரத்துல ஒத்துட்டு அவளுக்கு நிறைய இது இருக்கு, ஸ்டேஜஸ் இருக்கு, நிறைய இடம் இருக்கு அப்படி ஓய்ஞ்சிக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து நாங்களும் ஒத்துக்கணும் அப்படின்றவ, அதெல்லாம் வியாபாரிக தத்துவத்துல எல்லாம் உண்டு, ஜீவா எக்ஸிஸ்ட் அப்படின்றவா. அவ ஆர்குமெண்ட் எல்லாமே அப்படிதான் இருக்கும், சில இடத்துல பட்டுப்படா வியாக்கணம் மட்டும் போயிடுவா. எங்கெல்லாம் ரொம்ப தாண்டவாசி இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப டீப்பா போக மாட்டேன் அப்படி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு போயிடுவோம். அதான் சொல்றேன் இல்லையா, அத்வைதத்துல நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படியான உபன்யாசம் பண்ணிடலாம், ஆனா அது அத்வைதத்துக்கு ட்ரூவா இருக்கான்றத பாக்கணும் கடைசியில. ட்ரூ அத்வைதம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஞானான் மோட்சக. எப்போ ஒரு ஜீவாத்மாக்கு அகம் பிரம்மாஸ்மின் ஞானம் ஏற்படுதோ அப்பதான் அவனுக்கு மோட்சம். இதெல்லாம் வந்து எப்படி போகும் கேட்டீங்கன்னா, சவண பிரம்ம உபாசனம்னு சொல்லிட்டு பேக் டோர் என்ட்ரி மாதிரி, இதுதான் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும் அவனுக்கு. ஏன்னா வேதம் தெரிஞ்சாதான் ஆக்டிவிட்டியை பண்ண முடியும். இப்ப நான் வேற பிரம்மம் வேற இல்லை, உலகத்துல ஒன்றும் இல்லைன்னு ஒருத்தர் ஞானம் இருந்ததுன்னா அவன் பண்ண வேண்டிய காரியமே ஒன்றும் இல்லையே. அப்ப ஒருத்தன் பண்றான் காரியம் பண்றான்னு சொன்னா அப்ப அவனுக்கு இன்னும் அஞ்ஞானம் இருக்கு, நான் வேற, பண்ணக்கூடிய கர்மா வேற, எதை வச்சு பண்ணணும் அது வேற, அப்ப நான் அடையப்பட வேண்டிய விஷயம் வேறன்னா அவனுக்கு வேதஞானம் இருந்துருக்கு. வேதஞானம் இருந்தாலும் அது அஜானம் தான். அப்ப இதை ஃபாலோ பண்றது என்ன கேட்டீங்கன்னா, சதுரம் மாதிரி பக்தி எல்லாம் அவளுக்கு செகண்டரி தான், பக்தினாலும் அவளுக்கு மோட்சம் கிடையாது, ஞானான் மோட்சக. அப்ப இதெல்லாம் என்னன்னா பேக்வர்ட் என்ட்ரி மாதிரி சகுந்த அந்தந்த தேவத்தில் ஓரத்துக்கு போக்கும், அது ரொம்ப டீடைல்டு, பின்னாடி ஒரு நாள் பார்க்கலாம். எதுக்கு இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்குன்னா, இப்ப இந்த கான்டெக்ட்ல கண்ணன் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் நீ வந்து கர்த்தத்துவத்தை விடணும் அப்படிங்கிற, ஏன்னா அகம் கர்த்தா அகம் கர்த்தான்னு நினைப்பிலே நம்ம காரியத்தை பண்றோம் வச்சுக்கோ, அதுவே ஒரு அகங்காரமானது ஓட்டிகிட்டே இருக்கும். அப்ப திருப்பி பிறக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஹேத்துவா இருந்துட்டே இருக்கும். அப்ப கர்மயோகத்தை பண்ணச்சு இதுதான் இருக்கு, என்ன ஒருத்தருக்கு என்ன பாவம் இருக்கணும்னா, இதை நான் பண்ணல, நம்ம சம்பிரதாயம் இருக்கா சொல்லணும்னா, எம்பெருமானுடைய ஆஜ்ஞை அவனுக்கு கைங்கரியமா பண்றேன், இல்ல அவனோட பிரீத்திக்காக பண்றேன் அப்படின்ற ஒரு பாவம் நமக்கு வந்துருச்சுன்னா, நம்மள அதுல இருக்கக்கூடிய அகங்கார மமகாரங்கள் நம்மள பாதிக்காது. அதுதான் 22வது பதியத்துல சொன்னார், தத்துவித்து மகாபாகோ குணகர்ம விபாக யோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வா ந சஜ்ஜதே. ஞானிகள் வந்து அந்த கர்மாவோட ஒட்டிக்க மாட்டா, ஏன்னா அவளை தெரியும் இந்த கர்த்தத்துவம் இருக்கு, இது நமக்கு எதனால வந்திருக்கு, இப்ப குணங்களோட சேர்க்கையினால வந்திருக்கு. இப்போ கர்மான்றது என்ன, இப்ப முதல்ல கர்மா நம்ம புரிஞ்சுக்கணும், கர்மா கர்மானா அந்தந்த குணங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மங்கள். ஒருத்தர் இந்த வர்ணத்துல பிறந்திருக்காரு, இந்த ஆசிரமத்துல இருக்காருன்னா அவருக்கு இந்த குணங்கள் இருக்கு, அதனால அந்த குணங்களுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய கர்மா தான் அவர் பண்ணணும். அப்ப அந்த குணங்கள் இல்லாட்டி கர்மா அதனால பண்ண முடியாது. அப்போ அந்தந்த குணம் இருக்குச்சு, அந்தந்த சத்துவகுணம் ஓங்கிருக்குச்சு, ஒருத்தன் ஞானத்துக்கு பின்னாடி போறான், ரஜோகுணம் ஓங்கிருக்குச்சு, ஒருத்தன் ஏதோ ஒரு கர்மா பின்னாடி ஓடுறான், இது சமகுணம் இருக்குச்சு அவனுக்கு அஜ்ஞானமோ ஏதோ மோகமோ வந்துட்டு இருக்கு. அப்படி ஞானிகளா இருக்கிறவா குணங்கள் குணங்கள்ல பிரவர்த்திக்கிறது, அதனால அப்படி நினைச்சு அப்படி பாவத்துல வந்து அவ என்ன பண்றான்னு கேட்டா கர்மாவை பண்ணிட்டான்னு சொன்னார். இப்ப அடுத்து சொல்ற 29 பார்க்கணும் இல்லையா, சகிருத்தே குணசம்மூடாக சச்சந்தே குண கர்மசு தான கிருத்னவிதோ மந்தான் கிருத்னவிண்ணவிச்சாலயேத். இப்ப சொல்ற பிரகிருத்தேகே குணசம்மூடாக, பிரகிருத்தினுடைய குணங்கள் இருக்கணும், அந்த குணங்களால மோகிச்சு கிடக்கிறதா. இன்னும் அவளுக்கு ஆத்மா வேற பிரகிருதி வேறன்ற ஞானம் இருந்தா கூட பூர்த்தியான ஞான சுரூபம் ஆத்மஸ்வரூபம் ஞானம் ஏற்படலை. ஆத்மான்றது சத்தியஞானம் அனந்தம் பிரம்மாண்டது, அந்த விதமான ஞானமும் அவளுக்கு இல்லை. அதனால சஜ்ஜந்தே குணகர்மசு, அவ என்ன பண்ற, அவளுக்கு கர்மயோகம் தான் ஈஸி பண்றதுக்கு, அவளை கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்காவா. பட் தான் அகிருஷ்ண விதக, தான் அகிருஷ்ண விதகன்னு போட்டார், அஜ்ஞானகன்னு போடல. வித் வித் வித்னா நோயர்னு அர்த்தம், கேஎன்ஓ டபிள்யூஇஆர். கிருஷ்ணம் கிருஷ்ணம்னா என்டையர்னு அர்த்தம். அப்ப கிருஷ்ண வித் அப்படின்னா ஒன் ஹூ நோஸ் என்டையர்லின்னு அர்த்தம். அகிருஷ்ண வித்னா ஒன் ஹூ டஸ் நாட் நோ கம்ப்ளீட்லி. யாரவா கர்மயோகத்துல ஆரம்பிச்சிருக்கிறோ அதை பண்ணிட்டு இருக்கிறதா. அப்ப அவால யாருக்கு இன்னும் இது ரெண்டும் போட்டிருக்கா, இது ரெண்டு விட அர்த்தம் என்ன கிடைக்கும்னா இன்னும் பூர்த்தியா தெரிஞ்சுக்கலாம். அவால மந்தான் கிருஷ்ணவித்து விசாலையே, முழுவதும் அறிந்த ஞானிகள். ஞான யோகம் பண்றதுக்கு ஒருத்தர் யோகியத்தை இருக்கணும், அவ என்ன பண்ணுவோம் திடீர்னு நான் கர்மாவெல்லாம் விட்டுட்டு நான் ஞான யோகத்துக்கு போறேன்னு போயிட்டா லோகம் அவளை பார்த்துருக்கு, அது நினைச்சுக்கிறது லோகம் என்ன நினைச்சுக்காவோ நம்மள மனவா நம்மள நம்மள விட்டுடலாம்னு நினைச்சுப்பான். ஆனா இவர் விட்டதுக்கு காரணம் வேற, அவா விட்டதுக்கு காரணம் வேற யாரு தான் சொல்லுவாரு. நான் விசாலையேன்னா அவளை குழப்பக்கூடாது அப்படின்ட்டார். அகிருஷ்ண விதக தூ ஆத்மதர்ஷனாய பிரவிற்த்தாக பிரகிருதி சம்சுஷ்டதையா பிரகிருத்தேகே குணையி யதாவஸ்தித ஆத்மனி சம்மூடாக குணகர்மசு கிரியாசு ஏவ சஜ்ஜந்தே. அகிருஷ்ண விதகனா யாரு, ஆத்மதர்ஷனாய பிரவிற்த்தாக, ஆத்ம தர்ஷனத்துக்காக ஆரம்பிச்சவா, இருந்தாலும் பிரகிருதி சம்சுஷ்டதையா பிரகிருதியுடைய செயற்கையினால பிரகிருத்தேகே குணையி பிரகிருதியுடைய குணங்களால யதாவஸ்தித ஆத்மனி சம்மூடாக. யதாவஸ்தம்னா எப்படி இருக்கோ ஆத்மா, ஞான சுரூபமா இருக்கணும், அதை தெரிஞ்சுக்காம குணகர்மசு கிரியாசு குணங்கள் குணங்கள் அந்த குணங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய கர்மா அதுல என்ன பண்ற ஏவ சஜ்ஜந்தே அதுலயே இருக்கா. ந தத்விவிக்த ஆத்மஸ்வரூபே, அதை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துல போகாம குணங்கள்லயே இருந்துருக்காங்க. அத்தகதே ஞான யோகாய ந பிரபவந்தி, அதனால அவளால் ஞான யோகத்தினால போக முடியாது. இது கர்மயோகையே தேசம் அதிகார, இதனால அவளுக்கு கர்மயோகம் தான் ஸ்டெப்பிங் ஸ்டோன். கர்மயோகத்தையே இது மாதிரி பண்ணி பண்ணி பண்ணி ஒரு ஸ்டேஜ் என்னாகும், அவளுக்கு ஞான யோகம் எடுத்துக்கிறதுக்கு அதிகாரமானது லேட்டான் வரும், ஆனால் இப்போ கிடையாது. ஏவம் பூதான் தான் மந்தான் அகிருஷ்ணவிதா கிருஷ்ணமித்து ஸ்வயம் ஞானயோக அவஸ்தானேன விசாலியே. இப்படி இருக்கிறவால ஒரு ஞானயோகி, அது பாப்புலராக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுருந்தோம், நிறைய ஃபாலோவர்ஸ் தான் இருக்கா, திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாருன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், அதே திடீர் ஃபாலோ பண்ணுவார். அதனால அவளோட புத்தியை விசாரணம் பண்ணக்கூடாது. தேக்கில மந்தாக சிரேஷ்டஜன ஆச்சார அனுவர்த்தின, தேக்கில மந்தாக அப்படின்னா காளிதாசன் எடுக்கிறான் மூடாக பரப்பிரத்திய அது படிச்சுக்கலை நீங்க உண்மையில உங்களுக்கு வந்து நினைக்கிறேன். ஆஹ் அது வந்துருக்கேன் பரப்பிரத்திய நேய புத்தின்னு ஒரு ஒன்று லோகத்துல சந்தகா என்ன பண்ணணும் கேட்டா அவ விவிச்சிய பிரிச்சு தெரிஞ்சுப்பா, நல்லது இது கெட்டதுன்னு பிரிச்சு தெரிஞ்சுப்பா. ஆனா லோகத்துல ரொம்ப கம்மியாவா இருக்கிறவா, மிச்ச பேர்ல இருக்காங்கன்னா பரப்பிரத்யய நேய புத்தின்னு அவளுக்கு பேரு. பரப்பிரத்யனா அடுத்தவா சொல்றதை வச்சுட்டு நம்பிண்டு கரெக்டா பண்றவா. இப்போ ரொம்ப சிம்பிளா இந்த காலத்துல லௌகிகமா எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் வச்சிருந்தோம், படம் எப்படி இருக்குன்னு கேட்டா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றா, அதனால படம் நல்லா இருக்குன்னு சொல்றவா சில பேர். ஆனா சில பேர் என்னன்னா பார்த்துட்டு நான் பார்த்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு. அப்ப அவளுக்கு ஒரு ஒபீனியன் இருக்கும், அவளோட புத்தியை வச்சுட்டு நல்லா இருக்கா இல்லையா, அது வந்து ரொம்ப வியூ. ஆனா மிச்ச பேர்லாம் கேட்டா கோவிந்த மாஸ் எல்லாரும் அடுத்தவா சொல்றா அடுத்தவா சொல்றா, அவ நல்லாக்கும் சொல்றா இவன் நல்லாக்கும் சொல்றா. அது மாதிரி சொல்றார், ஏவம் பூதான் தான் மந்தான் தேகில மந்தாக சிரேஷ்டஜன ஆச்சார அனுமத்தின, அவன் என்ன பண்ணுவா அடுத்த வாழை பார்த்துட்டு இருக்கா, அவ பண்றதை அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. கர்மயோகாத்து உச்சிதம் ஏனம் திஷ்டா கர்மயோகாத்து பிரச்சலித மனசா பவேஜு, இவர் கர்மயோகத்தை விட்டுட்டாரே நம்மளும் விட்டுடலான்னு அவளும் நினைச்சுருவா. அத்த சிரேஷ்டா ஸ்வயமபி கர்மயோகே திஷ்டன்னு, அதனால சிரேஷ்டா இருக்கிறவா தானும் கர்மயோகத்துல இருந்துட்டு ஆத்ம யாசாத்ம ஞானேன ஆத்மன அகிருத்திருத்வம் அனுசந்ததான கர்மயோகையேவ ஆத்மாவலோகனே நிரபேட்ச சாதனம் இது தர்ஷயித்வா தான் அகிருஷ்ணவிதா மந்தான் ஜோஷையே வித்தியத்த. ஆனால் என்ன பண்ணணும், இப்போ கர்மயோகத்திலே இருக்கணும், ஆனா அகர்த்திருத்துவத்தை அனுசந்தானம் பண்ணணும். நான் கர்த்தா அல்லன்றதோ அவளுக்கு தெரியும், அதை அனுசந்தானம் பண்ணணும். இப்ப நம்ம கர்த்தா இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த கர்த்தத்துவத்தை எங்கேயோ பிளேஸ் பண்ணணும், பிளேஸ் பண்றதுன்னா நான் பண்ணல என்ன பண்ண சொல்லி நியமிச்சிருக்கார். அப்ப என்ன சேப்ப நமக்கு நான் பண்றோன்றாங்க இல்ல, அதான் தெரியும் நானா பண்ணல. அப்ப வி ஆர் நாட் ஏஜென்ட், அப்ப புத்தி ஏற்பட்டது. அது மாதிரி அந்த அனுசந்தானம் பண்ணிட்டு கர்மயோகமே ஆத்ம அவலோகனத்துக்கு ஒரு சாதனமா இருக்குன்றத சொல்லணும் சொன்னார். ஞான யோகாதிகாரணா அப்படி ஞான யோகாத்து அசியவ கர்மயோகசிய ஜாயஸ்வம் பூர்வமேவ உக்தம், முன்னாடி சொல்லிட்டார். கர்மயோகத்துக்கு ஒரு சுப்பீரியாரிட்டிக்கு முன்னாடி சொல்லிட்டார். அத்த எபதேசிய லோகசங்கராய கர்ம ஏவ குறியார், அதனால சிரேஷ்டால்னா லோகசங்கிரகத்துக்காக இந்த சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக கர்மாவையே பண்ணணும். பிரகிருதி விவிக்த ஆத்மஸ்வபாவ நிரூபணேன குணேஷு கர்த்தத்துவம் ஆரோக்கிய கர்ம அனுஷ்டான பிரகார உக்தா. முன்னாடியே சொன்னார் குணாகா குணேஷு வர்த்தந்தே. முதல்ல பிரகிருத்தியை காட்டிலும் ஆத்மா வேறா இருக்கு, சரியா? அந்த சுபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக குணேஷு கர்த்தத்துவம், இந்த குணங்கள் மேல கர்த்தத்துவத்தை ஆரோபணம் பண்ணலாம். ஏன்னா முன்னாடியே பார்த்தோம் ஆத்மாவை பேஸ் பண்ணி கர்மாவை கொடுக்கறதா இருந்தா ஒரே கர்மா தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே சுரூபம், ஆனா கர்மா எது பேஸ் பண்ணி இருக்கு, குணங்களை பேஸ் பண்ணி இருக்கு. அப்ப குணங்களை பேஸ் பண்ணி கர்மா இருக்கிறதுனால கர்த்தத்துவத்தை குணங்கள்ல விட்டுட்டார், இல்ல குணங்கள்லாம் பண்றதுன்னு வச்சுக்கொண்டுட்டார். அப்படி பண்ணணும், அதை சொல்லியாச்சு. குணேஷு கர்த்தத்துவ அனுசந்தானம் ச இதமேவ ஆத்மனோட சுரூபயுக்தம் இதம் கர்த்தத்துவம் அப்படிதான் குணசம்பந்த கிருதம் இது பிராப்த அப்பிராப்த விவேக்கேன குணகிருதம் இது அனுசந்தானம். இப்ப குணங்கள்ல போட்டுட்டுன்னு சொல்லிட்டா சாங்கியம் சொல்ற மாதிரி ஆகிடும் சார். ஏன்னா சாங்கியம்னா தான் சொல்றான் குணங்கள்ல கர்த்தத்தை விட்டுடுன்றான். ஆனா அது அப்படி இல்லை. என்ன கேட்டால் நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறதுக்காக, ஆத்ம ஞானம் ஏற்படுறதுக்காக நம்ம வந்து இருக்கிற கர்த்தத்துவத்தை குணங்கள் மேல ஆரம்பம் பண்றோம். ஆனா சாங்கியம் என்ன சொல்றான், இல்லாத கர்த்தத்துவத்தை வச்சிருன்றான். அதான் டிஃபரன்ஸ். கர்த்தத்துவம் இருக்கு, இருக்கிறது தியாகம் பண்றோம். நான் பண்ணலன்னு சொல்லி வைக்கிறது வேதாந்த பட்சம். கர்த்தத்துவமே கிடையாது, அதுவே ஒரு பிரமை அப்படி சொல்றது சாங்கிய பட்சம். இதானே ஆத்மனாம் பரமபுருஷ சரீரத்தையா தன் நியாமியத்த சுரூப நிரூபணேன பகவதி புருஷோத்தமே சர்வாத்ம பூதே குணகிருதம் கர்த்தத்துவம் ஆரோக்கிய கர்ம கர்த்தவியதா உச்சது. இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, குணங்கள்ல நம்ம வந்து கர்த்தான்னு சொன்னா கூட குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தாவா இருக்க முடியாது, ஏன்னா குணங்களுக்கு ஞானம் கிடையாது. அதனால அல்டிமேட்டா அது பகவான்கிட்ட தான் போய் சேர்றது. அவன்தான் கொடுத்துருக்கான் அந்த கர்த்தத்துவத்தை, அவன் தான் கொடுத்துருக்கான். திருப்பி அந்த ஒரு ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிள் தான் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அவளுக்கு அந்த சில ரைட்ஸ் எல்லாம் மேலே இருக்க மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அவளுக்கு அவ இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் பண்ணான்னு சொன்னா, இப்ப பேங்க் எடுத்துப்பான், பேங்க்ல பிரான்சஸ் இருக்கு, பேங்க் மேனேஜர் இருக்காருன்னா அந்த பேங்க் மேனேஜர் சில ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பா. அந்த ரைட் ஹேவ் பீன் கிவன் பை தி மேனேஜ்மெண்ட். எதனால பிரான்ச் மேனேஜர் இருக்கிற வரைக்கும் இல்லையா? அப்ப அவருக்கு அந்த கர்த்தத்துவமானது இயல்பு கிடையாது, அந்த பதவி அந்த ஒரு ஸ்தானம் இதனால வந்திருக்கு. அப்போ இது வந்து இந்த ஸ்தானத்தினால்தான் அதிகாரம் சொல்லலாம், இல்லாட்டி இதை கொடுத்துருக்க மேனேஜ்மெண்ட்னால்தான் அதுன்னு சொல்லலாம். அதனால கர்த்தத்துவத்தை என்ன பண்ணலாம், அப்போ நேரம் பகவானிடத்திலேயே அந்த கர்த்தத்துவத்தை பிளேஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. இப்போ அதான் பகவதி புருஷோத்தமே சர்வாத்ம பூதே குணகிருதம் ச கர்த்தத்துவம் ஆரோக்கிய, அப்படிப்பட்ட பகவானிடத்துல அந்த கர்த்தத்துவத்தை வச்சுட்டு கர்ம கர்த்தவியதா உச்சதே, கர்மாவை செய்தாக வேண்டும். கர்த்தத்துவத்தை விட்டாலும் கர்மா வரக்கூடாது முக்கியம். கர்த்தத்துவத்தை ஆக்சுவலா விட்டு வச்சுருந்தோம், இட் அமௌண்ட்ஸ் டு லீவிங் த கர்ம ஆல்சோ. நோக்கத்துல கேள்வி கேட்கலாம், நான் அதுக்கு பண்ணணும் கர்த்தா இல்லையேன்னு சொல்லலாம், இல்லை எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லலாம், அப்படி கிடையாது. மோட்சத்துக்கு போறவா, ஏன்னா எல்லாமே எதனால மோட்சத்துக்கு போக முடியலன்னா அகங்கார மமக்காரங்கள் நம்ம பிடிச்சி இழுத்துன்றது. இப்ப அகங்கார மமக்காரங்கள் போகணும்னா இந்த மாதிரி ஒரு கர்ம அனுஷ்டானம் பண்ணா வச்சுருந்தோம், ஆட்டோமேட்டிக்கா லாங் ரன்ல அகங்கார மமக்காரங்கள் தானா போயிடும். அதுக்காக அந்த வழி இது மோட்சத்துக்கு இல்லாடி கூட நித்திய நம்ம ஜீவனத்திலேயே இப்படி ஒரு பாவம் நமக்கு இருந்துட்டு வச்சுக்கோ, சந்தோஷம் தான் கண்டிப்பா, துக்கம் வராது. எல்லாமே நான் பண்றேன் நான் பண்ண நினைச்சிருக்கா, நிறைய இடத்துல இது வந்துட்டு தெரியல நடக்கிறது பிரமாதம் நடத்தி வச்சுட்டு அந்த புத்தி இருந்ததுன்னா அப்ப கண்டிப்பா நமக்கு ஒரு அது நடக்கலையோ நடக்கிறா வச்சுக்கோ. நம்ம என்ன சம்பிரதாயம் என்ன சொல்றோம், சரி விவ சங்கல்பம் இல்லை போல இருக்கு, அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல பிரமாதத்திற்கு என்ன தெரியல, மேபி வேற ஏதாவது பண்ண போறார். அப்போ நமக்கு அந்த அந்த கர்மாவுடைய ரிசல்ட்ல அட்டாச்மெண்ட் இல்லாததுனால சுக்க துக்கங்கள் ஜாஸ்தியா இல்லை. அப்படி நல்லா நல்லா இருந்ததுன்னா பெருமாள் நடத்தி வச்சுண்டா அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நான் பண்ணன்றது அங்க போயிடுறது, எண்ணமும் போயிடுறது. அதுதான் இங்க என்னன்னு கேட்டோம்னா, நம்ம சம்பிரதாயம் வந்து ரொம்ப பிராக்டிக்கலான சம்பிரதாயம், பரிபாஷைகள் எல்லாமே வந்து ரொம்ப பிராக்டிக்கல், சாஸ்திரத்தை ஒட்டிதான் எல்லாமே இருக்கு. அடியன் தாசன் சொல்லணும் அப்படின்னா நம்ம சொரூபமே தாசன் சொரூபம் தான், அதனால தான் அப்படி சொல்றோம். அரியதாசன் சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்ப மயி சர்வாணி கர்மாணி சம்யஸ்ய அத்யாத்ம சேதசா நிராசி நிர்மமோ பூத்வா யுத்தஷ்ட விகதஜ்வரஹ. மயி என்னிடத்தில் சர்வாணி கர்மாணி அனைத்து விதமான கர்மங்களையும் சந்நியசிய சந்நியசியன வைத்து விட்டு சரண்டர் பண்ணிட்டு இருந்தார். அப்ப இருந்தாலும் சரண்டர் பண்ண முடியும், இல்லாதவங்க சரண்டர் பண்ண முடியாது. அதனாலேயே ஜீவாத்மாவுக்கு தத்துவம் ஒண்ணு நார்ந்து வித் அத்யாத்ம சேத்தசா. அத்யாத்ம சேத்தசானா அதி அதினாலே பற்றின்னு அர்த்தம். அத்தியாரம் அப்படின்னா ஆத்மாவை பற்றி, இல்ல ஆத்மாவில் ஊண்டி இருக்கிற ஒரு சித்தத்தோடு. இந்த மைண்ட் ரொம்ப முக்கியம். இந்த மைண்டோட ஒருநிலைப்பாடு இருந்தாதான் அந்த அந்த பாவமானது ஏற்படும். அதனால அத்தியாத்ம சித்தசா அப்படின்னா அப்படி ஆத்மாவிலேயே ஊண்டி இருக்கக்கூடிய ஒரு சித்தத்தினால நிராசீகி நிர்மமக பூத்வா. ஆசை இல்லாமையும் நிர்மமக, நிர்மமகனா மமக்காரம் இல்லாமனு அர்த்தம். என்னது இல்லை அப்படின்ற ஒரு யுத்தியஸ்வ, யுத்தியஸ்வ சண்டை போடு. எப்படி விகத ஜுவரக, ஜுவரம் விட்டவனாக அர்த்தம். இதில் ஜுவரம் விட்டவனாகனா அந்த மோகம் இத்தியாதிகள் தீர்ந்தவனாக சண்டை போடுன்றார். மயி சர்வேஸ்வரே சதபூதாந்தராத்ம பூதே சர்வாணி கர்மாணி அத்யாத்ம ஜீதசா சந்நியஸ்ய நிராசிஹி நிர்மமோ விகதஜ்வரஹ யுத்தாதிகம் சர்வம் சோதிதம் கர்ம புருஷ்ப. மேல சொன்ன அர்த்தம் தான் சொல்லியிருக்கார். இப்படி ஒரு பாவத்தோடு இருந்து எல்லா கர்மாவையும் பண்ணு அப்படின்றார். ஆத்மனி எத் சேதஹ தத் அத்யாத்ம சேதஹ. ஆத்மாவிலேயே இருக்கக்கூடிய மனசுக்கு என்ன பேருன்னா அத்யாத்ம சேதஸ் பேர். ஆத்மஸ்வரூப விஷயேன சுபிசப்தசித்தேன ஞானேன கீர்த்தஹ. அதாவது ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு. அப்படி அந்த ஆத்மஸ்வரூப விஷயன அந்த ஸ்வரூப ஞானம் இருக்கணும், அதுல பேஸு அர்த்தம் அந்த இது சித்தமானது. இப்ப இதுக்கெல்லாம் ஸ்ருதிய பிரமாணமா காட்டுற எப்படின்னா ஸ்ருதி சத சித்தேன. ஒரு ஸ்ருதி இல்லை, ரெண்டு ஸ்ருதி இல்லை, நிறைய ஸ்ருதிகள் இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்றார். அதுக்கு சொல்ற அந்த பிரவிஷ்ட சாஸ்திரா ஜனநாம் சர்வாத்மா அந்த பிரவிஷ்டம் கர்த்தாரமேத்தது. இப்ப பகவான் தான் அல்டிமேட் கர்த்தான்றது. இதெல்லாம் பிரமாணம். அந்த பிரவிஷ்ட, அந்த பிரவிஷ்டனா உள்ளுக்குள்ள இருந்து நியமிக்கிறான். உள்ளுக்குள்ள இருந்து பகவான் நியமிக்கிறான், நம்ம பண்றோம். ஆனா நமக்கும் கர்த்தத்துவமானது இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப டிரைவர் எடுத்துப்போம். கார் ஓட்டுற டிரைவர் இருக்கார், காரை ஓட்டிட்டு வர்றார், பின்னாடி ஓனர் உட்காந்துருக்கார், சரியா? இப்ப அந்த காரை ஓட்டச்சு இந்த டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் கொடுக்க போறார். இங்க போ, இங்க நில்லு, இங்க திரும்ப போ, ரூட் சொல்ல போறார். இப்ப அந்த டிரைவர் காரை ஓட்டுறார். இப்ப வெறும் டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுனாலயே இந்த ஓனர் மட்டும் இப்ப டிரைவர் இல்லை, இவர் டைரக்ஷன்ஸ் கொடுக்கறார், இன்னொருத்தர் ஆக்சுவலா அதை ஓட்டுற. இப்ப வெறுமை அவர் நகர்த்துறதுனால வண்டி ஓட போறதா? காரை ஆஃப் பண்ணிட்டு வெறுமை கிளச்சு போட்டு திட்டினா ஓடுமா? ஓடாது. அப்ப காரும் ஓடுறது, அப்ப காரும் ஓடுறது, காரும் அதுல கத்தா. இப்ப மூணு விஷயங்கள் இருக்கு பாருங்க. காரும் ஓடுறது, காரு ஓடுறதுனால வெறுமை காரு ஓடுனா போய் சேர முடியுமா? முடியாது. ஒருத்தன் திருப்பணும், ஒருத்தன் திருப்பினா போருமானா அவனுக்கு ஒருத்தர் எங்க திருப்பணும், எங்க பிரேக் பண்ணும் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப மூணு பேர் பின்னாடி பதினெட்டாம் அத்தியாயத்தை சொல்லப்படுறாரு. யாரெல்லாம் கர்த்தான்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டான் ததா கர்த்தான்னு சொல்லப்படுறாரு. சரீரமும் ஒரு கர்த்தத்துவம் அதுக்கும் உண்டு. அதாவது அந்த பாசிட்டிவ் பண்றது இந்த ஆக்ஷன்ல. அப்ப பகவான் தான் அல்டிமேட்டா அந்த காரை படைச்சனும் வந்தான், அந்த டிரைவரை உட்காந்து வச்சு ஓட்ட சொல்றது அவன்தான், உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கான். அதனால பகவான் தான் அல்டிமேட்டா இருக்கக்கூடிய கர்த்தா. உள்ள பண்றான், இருந்தாலும் நமக்கு கர்த்தத்துவத்தை கொடுக்கறான். ஏன்னா எல்லாமே அவனே பண்றதா இருந்தா சாஸ்திரத்தை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப சாஸ்திரம் ஒன்று சொல்லி இதை பண்ணு பண்ணதுன்னு சொல்லிச்சு. ஜீவாத்மாவுக்கு ஒரு கர்த்தத்துவம் கொடுத்து, லிமிட்டடா கொடுத்து, ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அதுல பண்ணுன்னு சொல்றது. அதனால ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவம் உண்டு. அந்த கர்த்தத்துவத்தை அவன் தியாகம் பண்ணணும். நான் பண்ணல, ஒன்று பரமாத்மா பண்ணுறார், இல்லை பிரகிருதி பண்ணுறது, வண்டி ஓடுறது அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இல்லை இல்லை பின்னாடி நடத்துறதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி புத்தி வர்றதுக்காக, அந்த மாதிரி புத்தி வந்ததுன்னா அப்போ அதில் இருக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ அந்த ஓட்டரால் வந்து சேராது. அதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிட்டு வர்றது. ஏ ஆத்மனே திஷ்டன் ஆத்மனோ அந்தரோ எம் ஆத்மான வேத எஸ்ய ஆத்மா சிறுதன் ஏ ஆத்மானம் அந்தரோ எமயதி சதே ஆத்மாந்தர்யாமிருதான்னு இது வந்து பிரதான உபநிஷத்தில் இதை வச்சுட்டுதான் நமக்கு வந்து இது சித்திக்கிறது. சரீர சரீர பாவம் பெருமாள் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனால மிச்சம்தான் அவனுக்கு சரீரம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் பிரமாணங்கள். இத் ஏவமாத்தியாக சுதையாக பரமபுருஷ பிரவர்த்தியம் தத் சரீரபூதம் ஏனம் ஆத்மானம் பரமபுருஷம் ச பிரவர்த்தயிதாரம் ஆச்சக்ஷதே. அப்படி இருக்கக்கூடிய பரமாத்மா இந்த சரீரபூதம் ஏனம் ஆத்மானம், இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அவன் என்ன பண்றான், பிரவர்த்தயிதாரம் பிரவர்த்தி பிரிக்கிறான். அவன் தான் வந்து ஹி இஸ் மேக்கிங் அஸ் டு ஆக்ட் அப்படின்னு ஆரம்பம். ஸ்மிருதயச்ச பிரசாந்தாரம் சர்வேஷாம் இத்தியாத்தியாக சர்வசாக மிருதன்னிமிஷ்டான்னு சொல்ல போறார். ஈஸ்வரஹா சதபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திருஷ்டதி. ஈஸ்வரன் எங்க இருக்கான்னு கேட்டா ஹிருத்தேஷத்துல இருக்கான். யார் சொல்றா? பகவான் சொல்ற. சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிருத்தேஷம்னா ஹிருதயத்துல பகவான் அந்தயாம இருந்துட்டு இருக்கான். பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயா. என்ன பண்றான்னு கேட்டா பிராமயன் உள்ளுக்குள்ள இருந்துட்டு எல்லாரையும் பிரம்மணம் பண்ண வைக்கிறான் பண்ணுன்னு புட்டிங் எவ்ரிபடி எவ்ரிதிங் எல்ஸ் இன்டூ ஆக்ஷன் சொல்லப்படுறது பின்னாடி. அத்த மத் சரீரத்தையா மத் பிரவர்த்தியாத்மஸ்வரூப அனுசந்தானேன சர்வாணி கர்மாணி மயா ஏவ கிரியமானானி இது மயி பரமபுருஷே சந்நியஸ்ய தானுச கேவலம் மத் ஆதா மத் ஆராதனானி இது கிருத்வா தத் பலே நிராசிஹி ததையேவ தத்த கர்மணி கர்மணி மமதாரஹிதா பூத்வா விகதஜ்வரஹ யுத்தாதிகம் குருஷ்ப. அதனால மத் சரீரத்தையா எல்லாமே வந்து பார்த்தா நம்ம எல்லாம் சேஷபூத்தர்கள். நம்ம பகவானுக்கு சரீரம் மாதிரி, அவன்தான் ஆத்மா, அவன்தான் அல்டிமேட்டா இருக்கக்கூடிய நியந்தா. அதனால இது பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவனுக்கு ஆராதனம், அவனுக்கு ஆராதனம். அதான் திருவாராதனம் பண்ணிச்சு நிறைய சூஷ்மங்கள் அதுல இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம்னா நம்ம நமக்கு இல்லை நமக்கு இல்லைன்றது அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கோம். அதுதான் நம்ம டெய்லி ஞாச தசகத்தை டெய்லி சொல்லணும். அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் நாமம என்ன தத்தான்னு சொல்லிட்டு நாமம்னு சொல்ற என்னோடது இல்லை ஸ்ரீபதேகே ஏவனு டெய்லி இதை அனுசந்தானம் பண்ணணும். பரணியாதம் ஒரு வாட்டி தான், ஆனால் துவயத்தை அனுசந்தானம் பண்ணே இருக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாம் ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருக்கு, உடனே மறந்து போயிடுறோம். அதனால என்ன பண்ணலாம், டெய்லி அனுசந்தானம் பண்ணே இருக்கணும். அதுக்காக தான் அந்த மாதிரி அழகாக அந்த பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பின்னாடி சொல்ல போறதா சாத்விக தியாகம். ஸ்வகீயேன ஆத்மனா கர்த்தா ஸ்வகீயை ஏவ கரணைஹி ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷ சர்வேஸ்வர சர்வசேஷி ஸ்வயமேவ ஸ்வகர்மாணி காரயதி இது அனுசந்தாய கர்மசு. இப்போ பார்த்தீங்கன்னா புருஷால் நல்லா தெரிஞ்சுக்கும் அது ஸ்ரீகளும் அந்த காதில் வாங்கிட்டு இருக்கலாம். சந்தியாவனம் பண்ண செய்வோம், எந்த கர்மா பண்ண செய்வோம், முதல்ல ஸ்ரீ பாதாங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பகவானேவ ஸ்மனியான ஸ்வரூபத்தின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு தாத்பரியமே இதுதான். அது என்ன தாத்பரியம்னா பகவான் தானே நியமனம் பண்ணி இந்த காரியத்தை பண்ண வைக்கிறான், இது அவனோட பிரீத்திக்காக பண்ணுறது அப்படின்னு மமதாரஹிதமாக அந்த காரியத்தை பண்ணுறது சங்கல்பம். ஒரு சாத்விக தியாகம் அங்கே, அது பேர் சாத்விக தியாகம்னு பேர். அந்த கருத்துக்காக என்ன பண்ணுறோம், தியாகம் பண்ண தியாகம் பண்ணிட்டு சொல்கிறோம். அப்படி இது அனுசந்தாய கர்மசு மமதாரஹித பிராச்சீனேன அனாதிகால பிரவர்த்த அனந்த பாப சஞ்சயேன. இப்படி பண்ணால் கூட இப்படி பண்ணுறோமே நமக்கு வந்து இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோமே நமக்கு நல்லகதி உண்டா அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா, ஏன் சந்தேகம் வந்து நம்ம பண்ணக்கூடிய நிறைய பாப்பங்கள்னால. அத என்ன சொல்றாருன்னா கதமகம் பவிஷ்யாமி அப்படின்னு சில பேர் சந்தேகம் வரலாம். இப்பெல்லாம் இருக்கட்டும் பட் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கனே. அல வந்த சோத்திரத்துல சொல்ற நனிந்திதம் கர்ம ததஸ்திரோகே சஹஸ்ரஷோ என்ன மயாகதாயி. இந்த லோகத்துல பண்ணக்கூடாத கர்மான்னு இருக்கு இல்லையா, அதில் ஒன்று எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. நாம் பண்ணாத பண்ணக்கூடாத கர்மாவே கிடையாது அப்படிங்கிறது. அதுவும் ஒரு வாட்டி இல்லை, சகசகசக நிறைய வாட்டி பண்ண அதிசயோக்தி இருக்கும். அதுக்காக சில பேர் அதை பண்ணுறதுக்காரன்னு டவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவளுடைய பாவம் அந்த மாதிரி, இந்த ஜென்மத்தை மட்டும் இல்லை பல ஜென்மங்களை பரிசு மாதிரி எழுதியிருக்கலாம், அஜ்ஞானத்தில் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி. அப்போ சகசகசோ என்ன மயா விதாயின்னு அதில் சொல்கிறார். சோகம் விபாகாவதே முக்குந்த கண்டாமி. அப்படிப்பட்ட நான் இப்போ உன் முன்னாடி வந்து கதறேன்றார். ஏன் விபாக அவசரம் இந்த பலன், இந்த பாவங்கள்லாம் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம பாவம் பண்ணா வச்சுக்கோங்கோ உடனே உடனே பலன் கிடைக்கிறதா இருந்தா அது மாதிரி இல்லை. அப்புறம் நிறைய பாவம் பண்ணுறது உட்டுவாள் இருக்கும், இல்லாட்டி வேற மாதிரி கேவோட்டிக்கா போயிடும். ஆனால் அப்படியே மட்டும்தான் இருக்கான். ஏன்னா உதாரணத்துக்கு சைனாலேயோ அரேபியாலேயோ சொல்றா, இப்போ கண்ணா உடனே காலை விட்டுடுவான் கை விட்டுடுவான்றா. ஆனால் அங்கே என்ன கிரைம் ரேட் ஜீரோவா இருக்கு, அங்கேயும் கிரைம் இருந்துதான் இருக்கு, என்ன குறைச்சலாக இருக்கு அவ்வளோதான். ஆனால் பகவான் என்ன பண்ணுறான்னா தப்பு பண்ணால் உடனே தண்டிக்க மாட்டான். அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ன தாத்பரியம்னா, சரி சந்தர்ப்பம் கொடுக்கலாம் திருந்துறானா பார்க்கலாம். ஒருவேளை திருந்தினா வச்சுக்கோ அப்போ லேசாக பனிஷ்மெண்ட்டை கொடுத்து எடுத்துக்கலாம். அப்போ தப்பு பண்ணவாள்லாம் நம்ம வந்து உடனே சிக்ஷனம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கஷ்ட அபராதத்தின் இந்த கீதை சீதா கேட்குற மாதிரி யாரும் தப்பு பண்ணலன்னு ஆகிடும். ஆனால் பகவான் கொடுத்துக்கிறான், முதல்ல தப்பு பண்ணால் உடனே தண்டிக்கிறது இல்லை, சரி பார்ப்போம் நம்ம குழந்தை தெரியாமல் பண்ணிடுத்து திருப்பி திருந்துறதா பார்க்கலாம். அது மாதிரி கதமகம் பவிஷ்யாமின்னு ஒரு சந்தேகம் இருக்க வேண்டாம், பயம் இருக்க வேண்டாம், ஜுவரம் இருக்க வேண்டாம். இத்தியவம் பூத்த அந்தர் ஜுவர நிர்முக்தா. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜுவரம் தான் அந்த பயம்தான். இப்பெல்லாம் சரி உள்ள பாவம் பண்ணிட்டுன்னா மாதிரி பயமே வேண்டாம். நிர்முக்தா பரமபுருஷ ஏவ கர்மபிகி ஆராதிதா பந்தான் மோசயிஷதி. கண்டிப்பா அவன் மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு இது ஸ்மரண் சுகேன கர்மயோகமேவ குருஷ்வ இத்யர்த்தா பண்ணுன்னு அர்த்தம். இப்போ இந்த சர்வேஸ்வர சித்திக்காக சில ரெண்டு மூணு ஸ்ருதியை காட்டுறார். தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் தேவதானாம் பரமம் ச தெய்வதம், பதிம் விஸ்வஸ்ய பதிம் பதியினாம் இத்தியாதி ஸ்ருதி சித்தம் ஹி சர்வேஸ்வரத்வம் சர்வதேசத்வம் ச. இது எம்பெருமானையே சேரும்னு. ஏன்னா முதலே சொன்னேன், வேதாந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சாமானிய இது போகாது, சாமானிய சாஸ்திரம் ஞானம் போகணும், நியாய வைசேஷம் போகணும், டைரெக்டாக அதில் என்ட்ரி பண்ண வச்சுக்கோங்க, ஒன்றும் புரியாது. ஏன்னா யார் பரமாத்மான்னு நிர்தாரணம் பண்ணும், எப்படி நிர்தாரணம் பண்ணுறது, ஸ்ருதியை வச்சுருந்தான் பண்ணும். ஸ்ருதியில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் சப்தங்கள், இப்போ நாராயணகர சப்தம் இருக்குன்னா அந்த நாராயணன் தான் பரமாத்மா. ஏன்னா அந்த சப்தமே அதை சொல்கிறது, நாராயண மயனம் எஸ்ஏ சகம் சொல்கிறது, ஏக நாராக அயனம் எஸ்ஏன்னு ரெண்டாக பிரிக்கிறது. இந்த ஜீவராசிகள்லாம் எங்கே இருக்குமோ, சரியா, எவன் அந்த ஜீவராசிகள்லாம் இருக்கானோ, ஆல் இன் ஒன் ஒன் இன் ஆல் அப்படி புரிஞ்சுக்கணும். ஆல் இன் ஒன் ஒன் இன் ஆல், இப்படி எவன் ஒருத்தர் இருக்க முடியுமோ அவன் தான் பரமாத்மா. அது யார், நாராயணன். ஏன்னா அவன் பேரே காட்டி கொடுக்கறது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை நிருத்தம் போன்ற கிரந்தங்கள்லாம் வாசித்தான் அவன் தெரியறது, அதை தெரிஞ்சுட்டு தான் பெரியவா என்ன பண்ணிருக்கா நிதானம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் ஒரு ஒரு விஷயத்துக்கும் அர்த்தம் இருக்கு, சாமான்யமா நம்ம இருந்தோம் வச்சுருந்தோம் அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால இத்தியாதி ஸ்ருதி சித்தம் ஹி சர்வேஸ்வரத்வம் சர்வசேஷித்வம் ச. ஸ்ருதி சித்தமா இருக்கோம் நாங்களாம் கற்பனை பண்ணி சொல்லலை. ஏன்னா வேடிக்கை சொல்வா அப்பையை டிப்ஸுக்கு என்ன பண்ணார், பெரிய ஸ்காலர், ஆனால் அவர் பெரிய சிவபக்தர். சிவபக்தராக இருக்க என்ன பண்ணார்னா, எல்லா சப்தங்களையும் சிவபெருமாவே அர்த்தம் பண்ண ஆரம்பிச்சார். எல்லா வார்த்தைகளையும் என்ன பண்ணார்னா, இது சிவனை தான் போய் சேர்றது. இன்னும் அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ்னா இந்த சுக்லாம்பரதம் விஷயம் சொல்லிட்டு நான் கிளாஸ் சொல்லுண்ணா சொல்லல, சமஸ்கிருதத்தில் வேடிக்கை சொல்வானா, சுக்லாம்பரதம் கிருஷ்ணம் சசிபந்தம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோக சாந்தியே. இப்போ யாரை குறிக்கிறதுன்னு பெரிய விசாரம். இந்த ஸ்லோகமானது யாரை குறிக்கிறது, சில பேர் சொல்றா பிள்ளையார சொல்றது, ஏ விக்னம் இல்லையா, ஆ விசேஷம் சொல்றா. அடுத்து இப்போ யார், ஏன்னா சுக்லா மரதனம் விஷ்ணம் சசிபர்ணம் சதுர்பூஜம் பிரசன்னம் விக்னத்தெல்லாம் யார் போக்குறா லோகத்தில், விநாயகர் தான் போக்குறா சாமான்யமா, அதனால இது விநாயகர் தான் குறிக்கிறதுமா. இல்லை விஷ்ணுன்னு வார்த்தை இருக்கேன்னு கேட்டா, இப்போ அப்ஜெக்டிவாக வச்சுருக்கலாம், அப்ஜெக்டிவாக வச்சுக்கிட்டா வச்சுருந்தோம். விஷ்ணுனா என்ன, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவர், சாமான்யமா எல்லா தேவதைகளையும் கொஞ்சம் வியாபிக்கிறதா உண்டு, மிச்சம் என்ன அப்ஜெக்டிவ் தான். சுக்லாம் பரதரம் அப்படின்னா வெள்ளை ஆடையை அணிந்திருப்பவர் அர்த்தம். எல்லா தேவதைகளும் முதல்ல வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுருக்கா, வேஷ்டி கட்டின்னு இருக்கா, அப்ப சுக்லாம் பரதரம் ஆச்சு. விஷ்ணு விஷ்ணு தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறவா. சசிவர்ணம்னா கொஞ்சம் கிரேயிஷ் கலர், யானை இருக்கு இல்லையா, யானை மாதிரி ஒரு கிரே பிளாக்னு வச்சுருந்தோம், கிரே கலர்ல இருக்கு. சத்ருபுஜம், எல்லாருக்கும் ரெண்டு கை இருக்கு, நாலு கை இருக்கு. பிரசன்ன வதனம்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சாமானியமான அப்ஜெக்ட் தான், சிரித்த முகத்தோடு இருப்பவர், நிறைய பேருக்கு போய் சேர்றது. ஜாயி எதுக்கு, சர்வ விக்னோ பிரசாந்தி, எல்லாருக்குமே போட்டிருந்தேன். இல்லை இல்லை, விஷ்ணு வந்து அப்ஜெக்டிவ் எடுத்துக்க முடியாது, விஷ்ணு தான் நவுன், அப்படி எடுத்துட்டோம்னா அது பெருமாள் தான் போய் சேரும். சுக்ல அம்பர பரம் எதிர்த்தா, சுக்லனா ஒயிட், அம்பரனா ட்ரெஸ்ஸு, அதான் ஆண்டால் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்னா, முதல்ல வஸ்திரதானம் பண்ணணும், அப்புறம்தான் அம்பரமே தண்ணீர், அப்போ ஜலம், அப்புறம்தான் சோறு. ஏன்னா ஜலம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க சாமானியம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஜலம் ரொம்ப முக்கியம். அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே தான், அது மாதிரி அம்பரம்னு ட்ரெஸ்ஸு. அப்போ சுக்ல அம்பர தரம் விஷ்ணு சசிவர்ணம், அவருக்கு எப்பவுமே இந்த கருத்து திருமணி தான் வச்சுருக்கோம். சதுர்பூஜம் பிரசன்னவனம் தியாயம்னு ஆச்சுப்போம். இன்னும் ரெண்டு வேடிக்கையாக இன்டர்பிரேஷன் இருந்ததில்ல, அதுக்காக தான் கொண்டு வந்தேன், கொஞ்சம் சுவாரஸ்யத்தை ஆட் பண்ணுறதுக்காக. ஒரு வண்ணா இருந்தானா, அந்த வண்ணா என்னம்னா சம்ஸ்கிருதம் வாசித்தான், சம்ஸ்கிருத பாதையிலேருந்து வாசித்தான் வச்சுருக்கோம். வாசித்த உடனே அர்த்தம் பண்ண ஆரம்பித்தான், இந்த ஸ்லோகமானது என்னோட கவிதைக்கும் போய் சேர்றதே அப்படின்னா, எப்படி அவன் கவிதைக்கு போய் சேர்றதுனா, சுக்ல அம்பர தரம், இந்த கவிதை டெய்லி இது வந்து வெள்ள துணியெல்லாம் சுமந்துட்டு போகிறது இல்லையா, என்ன சொல்கிறது, சுக்ல அம்பர தரம்னா வெள்ள துணியை சுமந்துட்டுக்கான அர்த்தமாக இருக்குது, அது சுமக்கிறது. விஷ்ணுன்னா கவிதை இல்லாத இடமே இல்லை, பாருங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலும் கவிதை இருக்குதுன்னா. சரி, சசிவர்ணம் ஒரு கிரேயிஷ் கலர் வந்துடுது. சத்ருபுஜம் வேணாம்னா நாலு கால் இருக்கா இல்லையான்னா, புஜம்னா ஷோல்டர் நாலு கால் இருக்கேன்னா. சரி, பிரசன்ன வதனம்னா அது பா எப்படி சிரிக்கிறது பாருன்னா, கவிதை வந்து வகையை வச்சுட்டு இருக்கு, பல்லெல்லாம் காட்டிட்டு. ஜாயேன்னா எதுக்குன்னா, சர்வ விக்னோக சாந்தியே, எல்லா விக்னங்களும் ட்ரெஸ்ல இருக்கிற விக்னங்கள்லாம் போகும், ஜம்முன்னு பழிச்சு எடுக்கலாம் அப்படின்னா. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் எங்கேயோ இடத்துல சொன்னப்ப ஒருத்தர் சொன்னார், சார் இன்னொரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு சார். என்னது அப்படின்னா, அதை காபி கூட அமையம் பண்ணிருக்காரு லோகத்தை. சுக்ராந்தான்னா காபி என்ன பால், அதாவது சவுத் இண்டியன் காஃபி, நாட் இந்த பிளாக் காஃபி கிடையாது, சவுத் இண்டியன் காஃபி ஃபில்டர் காஃபியில் நல்லா பாலை குத்தி டிகாஷன் போட்டு கலக்கம் வச்சுருக்கோம், நொர வந்து நல்லா காஃபிக்கு மேலே நொர வந்து நிற்கிறது அப்படி. அப்போ சுக்ல அம்ப தரமா அந்த காஃபி அப்படி ஒயிட்டதை போட்டுன்னு இருக்கான். சரியா, விஷ்ணும்னா என்னடா விஷ்ணும்னா, அது இல்லாத இடமே இல்லை, எல்லாருமே காஃபி இருக்கு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சசிவர்ணம் ஒரு கிரேயிஷ் கலருக்கு வச்சுருக்கோம், நாட் பிளாக் நாட் ஒயிட்டு. சத்துர்பூஜை மெங்கடா வந்துச்சுன்னா மரியாதையே கொடுக்காது, ரெண்டு கையில இவன் ரெண்டு கையில வாங்கிக்கிறான் நபர் ஆகோட. அதனால இப்ப நாலு கை ஆச்சு சத்துர்பூஜம்னா. பிரசன்ன வதனம்னா காப்பியை பார்த்தோன்னே சந்தோஷம் தான் எல்லாருக்கும். தியாயத்து நான் அந்த காப்பியை தியானம் பண்ணுவோம்னா சர்வ விக்னோப சாந்தி, எல்லாருக்கும் தலைவலியா எல்லாம் போயிடும், எல்லா சிக்கல்களும் போயிடும் அப்படின்னா. இது மாதிரி அவ்வளவு கொஞ்சம் அதிகா திங்க் பண்றதா இருக்கா எல்லாத்தையும். அது மாதிரி அவர் என்ன பண்ணார்னா, இந்த படங்கள்லாம் கொண்டு எல்லாம் சிவனை போய் சேர்றது என்ன, ஆனால் நாராயணகான பதத்துக்கிட்ட வரச்சே மாத்திரம் அதை சிவபுரமா அதை இன்டர்பிரேட் பண்ண முடியல. ஏன்னா அந்த மாதிரி சூத்திரம் வந்து இருக்கான், அந்த நக்கார அந்த ஒரு பேதம் வருதான். அது விஷ்ணுக்கு போய் சேர்றதா இருந்தால் மட்டும்தான் ந போடணும்னு அதில் இருக்கப்படுது. ஆனால் சப்தமானது நாராயணகான் தான் இருக்கு. நத்வம் பாதத்தைன்னு சொல்லுவான், நத்வம் பாதத்தைன்னு அந்த நக்காரம் தடுக்கிறது, இல்லாட்டி நான் சப்தத்தை சிவபுரமா வியாக்கரணம் பண்ணிடுவேன், ஆனா நான் ந தடுக்கிறதுன்னு சொல்லி வெடிக்க சொல்லுவார். நத்வம் பாதிச்சு, ஏன்னா இப்படி பண்றவா இருக்கா, அவளோட ஒரு புத்தி சாதுரியத்தினால சில சில வந்து தெரியறது இல்ல. பகவான் மனுஷன் உண்டாக்கான இல்ல மனுஷன் தெய்வத்தை உண்டாக்கான தெரியல. சில ஊருக்கு போறோம், ரோட்ல போச்சே பார்த்தா ஒண்ணுமே ஒரு ஓரத்து சின்ன கோவில வந்து நீங்க பெரிய ஊரா இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, என்ன இல்ல சொல்லுங்க. அப்ப யார் யார் உருவாக்கணும் தெரிய மாட்டேன். அப்ப சாமானிய ஜனங்களுக்கு ஒரு புத்தி பேதம் வந்துடுறது. அதனால சித்தியாதி ஸ்ருதி சித்தம், எது இந்த எம்பெருமான் தான் பரமாத்மான்றது ஸ்ருதி சித்தமா இருக்கு, அதை யாரும் மாற்ற முடியாது. ஈஸ்வரத்துவம் நியந்திரித்வம் சேஷித்வம் பதித்வம், இவ்வளவு குணங்கள் அவருக்கு இருக்கு. ஈஸ்வரனா இருக்கார், நியந்தாவா இருக்கார், சேஷியா இருக்கார், பதி நமக்கெல்லாம் லார்டா இருந்திருக்காருன்னு சொல்றார். அயமேவ சாட்சாத் உபனிஷத் சாரபூதா அர்த்த இத்யாஹ. இது நான் சொல்லல, இது உபனிஷத் சொல்லப்பட்ட அர்த்தம்னு கண்ணனே சொல்றார். ஏதே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்தோனு சூயந்தோ முச்சந்தே தேபி கர்மபிதி. இங்க ஒரு சுவாரஸ்யமான ஸ்லோகம், ஏ மே மதம் இதம், ஏ மே மதம், மே மதம் என்னுடைய எண்ணமான இதை, இதம் எவர்கள் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவாக, இந்த கர்மயோகத்தை யார் விடாம பண்ணிட்டு இருக்காளோ அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். தே கெட் லிபரேட் அர்த்தம். பிளஸ் ரெண்டு பேர் கூட சேர்த்துக்கிறார், ஸ்ரத்தாவந்த அனசூயந்தகன்ற, இதுல ஸ்ரத்தையை உடையவர்கள். இப்போ இதுல ஸ்ரத்தையை உடையவர்கள் சொன்னா, அப்ப ஸ்ரத்தையை உடையவர்கள் சொன்னா என்ன அர்த்தமா இருந்தா, அப்ப ஏற்கனவே சொல்றாங்க மேல, ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி சொன்னதுனால நித்தியமா அனுசந்தானம் பண்ணிட்டு கண்டிப்பா ஸ்ரத்தை இல்லாம பண்ண போறது இல்லை. அப்ப அவளுக்கு ஸ்ரத்தையோட தான் பண்ண போறா. அச்சா அசூயம் இருக்காது அப்படி பண்ணிட்டு இருக்கா. ஒரு கேட்டகரி என்னன்னு கேட்டா, ஸ்ரத்தையோடவும் அசூயி இல்லாமையும் நித்தியம் அதை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டாவது கேட்டகரி ஸ்ரத்தாவந்தகன் தனியா போட்ட, ஸ்ரத்தை இருக்கு அவளுக்கு, ஆனா முன்ன பெண்ணு அனுஷ்டானம் இருக்கு, ஆனா ஸ்ரத்தை இருக்கு. இது நாளாக நாளாக நல்லா முதிர்ந்து இவ்வளவு கர்மயோகத்துக்கு வந்துட போறா, இருந்தாலும் இப்ப ஸ்ரத்தையோட இருக்கா அட்லீஸ்ட். மூணாவது அனசூயந்தகன், அசூயம் இல்லாம இருக்காரு, அவர் ஸ்ரத்தை இல்லை, ஸ்ரத்தை கம்மி, ஆனா அசூயம் இல்லை. நீ அசூயா அப்படின்னா, இப்போ ரெண்டு கம்பாரிசன், இப்ப எதை பத்தி சொல்றார், கர்மயோகம் ஞான யோகம். இப்போ ஒரு எண்ணம் பொதுவா இருக்கு, ஞான யோகத்தை காரணம் கர்மயோகமானது நைச்சியம் நீச்சமா இருக்கு, கர்மயோகத்துல வந்து தோஷங்கள்லாம் வரலாம், ஞான யோகம் சுப்பீரியர்னு. இப்ப சில பேருக்கு ஞான யோகம் பண்றதுக்கு யோகியத்தையும் இருக்கலாம், அவளுக்கு எண்ணமும் இருக்கலாம், கர்மயோகம் ஓகே அப்படின்னு இருக்கலாம். கர்மயோகமா அது வந்து கொஞ்சம் இதுவாச்சு, நீச்சமான இதுவாச்சுன்னு நினைக்கலாம். அதை அப்படி நினைக்கிறவளுக்கு அசூயம் வந்துடும். ஸ்ரத்த இருக்கிறவா என்ன நினைச்சுப்பா அப்படின்னா, அவளுக்கு வந்து 100% பண்றதுல இது இருக்காது, பட் ஸ்ரத்தையோட இருப்பா. இல்ல சாஸ்திரத்து மேல ஸ்ரத்த இருக்கு, ஆனா 100% ஃபாலோ பண்ண முடியல சில பேர் இருப்பா. முதல்ல சொன்னவா எப்படி, ஸ்ரத்தையும் இருக்கு அசூயம் இல்ல, 100% ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவா. ரெண்டாவது கேட்டகரி ஸ்ரத்த இருக்கு, நான் இன்னைக்கு தேதிக்கு 100% ஃபாலோ பண்ணல. அடுத்து அனசூயந்தக அப்படின்னா, அசூயந்தக ந அசூயந்தக, அவளுக்கு ஸ்ரத்த கம்மி ஆனா துவேஷிக்கல, அவன் என்ன பண்ற, துவேஷிக்கலாம் நான் பண்ணிட்டு இருக்கா, முன்ன பின்ன பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருந்தா கூட அவளுக்கும் மோட்சம் உண்டுன்ற. இது எதுக்குன்னு கேட்டா, கர்மயோகத்துடைய சைத்தியத்தை சொல்றதுக்காக. ஏன்னா எல்லாருக்குமே எடுத்த உடனே 100% கான்பிடன்ஸோ இது வந்துடாது. சரி பண்ணுவோமே, பண்ணிதான் பாப்போமே. சில பேர் இருப்பா, எனக்கு ஃபுல் ஃபைத் இல்லை, அவளா சொல்றா அதனால நான் பண்றேன் அப்படின்னு சில பேர் ஆரம்பிப்பான். அப்படி பண்ணா கூட கர்மயோகத்துக்கு பலன் உண்டுன்னு சொல்றதுக்காக. ஞான யோகத்தை அப்படிலாம் பண்ண முடியாது. ஞான யோகம் பண்றதுக்கு 100% அதுல ஒன்னும் ஒரு டவுட் இருக்கக்கூடாது. ஆனா கர்மயோகத்துக்கு சொல்ல வச்சு சொல்றார், ஸ்ரத்த இருந்தாலும் தேவையில்லை, இல்ல அசூயப்படாம அதை பத்தி இழிவா பேசாம ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு பண்ணாலும் பரவாயில்லன்னா. ஆனா பின்னாடி இவளுக்கு என்ன ஆகும், இந்த பண்ண பண்ண ஆரம்பிக்கவே ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் கடையில போயிடுவாள். அதனால இப்படி பண்ணாலும் கர்மயோகத்துக்கு பலன் உண்டு. அது சொல்ற, ஏ மாணவாக ஆத்மனிஷ்ட சாஸ்திராதிகாரினக அயமேவ சாஸ்திரார்த்தக இத்யேதத் மே மதம். அயமேவ சாஸ்திரார்த்தக, இதுதான் சாஸ்திரம் சொன்னக்கூடிய அர்த்தம்னு என்னுடைய மதத்தை நிச்சயித்திய நிச்சயம் பண்ணி ததா அனுதிஷ்டந்தி. டவுட்டே இருக்காது, பியாண்ட் டவுட். அப்படி இருக்கவாளுக்கு ஏ எந்த இதுவும் இல்லை. ஏச்ச அனனுதிஷ்டந்தி அஸ்மின் சாஸ்திரார்த்தே சததானா பவந்தி. அனுஷ்டானம் பண்ண அர்த்தம் இல்லை, முன்ன பின்ன பண்ணிட்டு இருக்கா, பட் ஸ்ரத்தையோட இருக்கா அவ. ஏச்ச அஸ்ரத்ததானா அப்படி ஏவம் சாஸ்திரார்த்தோ ந சம்பவதி இது ந அபிசூயந்தி. சாஸ்திரி சொல்லாது அப்படின்னு அதை எதிர்த்து பேசவா இல்லை, அப்படி இல்லை, ஸ்ரத்தையும் இல்லை, நியூட்ரல். நான் அதை நிந்திக்கவும் இல்லை, அதுக்காக அதிகமா விசுவாசிக்கவும் இல்லை, ஆனாலும் பண்ணிட்டு இருக்கேன் பண்றவா. அஸ்மின் மகாகுணே சாஸ்திரார்த்தே தோஷ தர்ஷினோ ந பவந்தி இத்தியர்த்தக. இப்படிப்பட்ட கர்மயோகத்துல தோஷத்தை கண்டுபிடிக்காதவா. தே சர்வே பந்த ஹேத்துபிகி அநாதிகால பிராரப்தி கர்மபிகி உச்சந்தே. இவர்கள் அனைவரும் கர்மாவிலிருந்து விடுபடுவர் கர்மயோகத்தை பண்ணும் பொழுது. தே அப்படி கர்மபிகி இது அபிசப்தாது ஏஷாம் பிருதக்கரணம். என்ன சுவாரஸ்யம், எப்படி இப்படி இன்டர்பிரேஷன் பண்ணலான்னு கேட்டா, ஸ்லோகத்துல முச்சியந்தே தே அப்பி அப்படின்றது. இது சம்ஸ்கிருத சுவாரஸ்யம். தே அப்பின்னு சொல்லச்சு அவர்களும், அவர்களும்னு சொல்லச்சேவே. அப்ப மூணு பேரும் டிஃபரெண்ட்டு தெரியறது. இப்ப மேலேயே ஏமே ஆனா கவனிக்கோ, ஏமே மதமிதம் நித்தியம் மனதுஷ்டந்தின்னு சொன்னதுனாலேயே நித்தியமா யார் இதை நம்பின்னு பண்ணிட்டு இருக்காளோ மேல சொல்லியாச்சு. சொன்னது உரமத்திற்கு கீழே வந்து ஸ்ரத்தையுடையவர்கள் அசூயம் இல்லாதவர்கள்னு சொன்னா இப்ப அவளுக்கு போய் சேராது. ஏன்னா அவள் ஏன் நிச்சயம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு சப்தையும் இருக்கு அசூயும் இல்லை. அப்ப திருப்பி அவளையே போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இன்னொன்று அபிசப்தமும் இருக்கு. இவர்கள்னு சொன்னதுனால மூணா பிரிச்சுட்டா, ஒன்னு வந்து ஒரு கேரியர் பீப்புள் என்ன கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தை இருக்கு அசூயம் இல்லை நித்திய அனுஷ்டானம் பண்றா அவா. ரெண்டாவது கேட்டகரி ஸ்ரத்தை இருக்கு அச்சா, ஆனா நித்திய அனுஷ்டானத்துல முன்ன பின்ன இருக்கா. மூணாவதுன்னு அவள்கிட்ட கொஞ்சம் கம்மி, அசூயம் கிடையாது ஸ்ரத்தையும் இல்லை, 100% ஃபெய்த்தும் இல்லை, அதை நிந்திக்கவும் இல்லை, ஆனால் பண்ணிட்டு இருக்கா முன்ன பின்ன, அவளுக்கும் உண்டுன்னு. அதனால இந்த கர்மயோகத்துக்கு ஒரு சேஷத்தை சொல்றதுக்காக சொன்னார். அதனால ஏஷாம் பிரதக்கரணம் பிரித்து சொன்னார். இதானியும் அனனுதிஷ்டந்தக அப்படி அஸ்மின் சாஸ்திரார்த்தே ஸ்ரத்ததான அனத்யசூயன சூயவக சத்தையாச்ச அனசூயாச்ச க்ஷீணபாப்பா அச்சீரண இமம் ஏன சாஸ்திரார்த்தம் அனுஷ்டாய உச்சந்தே இத்தியர்த்தக. இப்போ பண்ணேனா கூட அவா இந்த மாதிரி இந்த இதை இப்படி கன்ஃபியூஸாக இருக்கிறதுனால பிற்காலத்தில் அவளுக்கு ஒரு சத்தம் ஏற்பட்டு இதை அவர்கள் செய்ய கடவர்கள். அப்படி அவள் அந்த கர்மயோகத்தை பண்ணிச்சு அவளுக்கு ஃபுல் ரிசல்ட்டான மோட்சமானது சிந்திக்கும்னு சாதிச்சார். இப்போ இப்படி இல்லாட்டி என்ன கதி, பகவத் அபிமதம் ஔபநிஷதம் அர்த்தம் அனநிஷ்டதாம் அசத்ததானாம் அபிசூயதாம் ச தோஷமாக. அப்படி சத்தை இல்லாமல் அசூயப்பட்டுருக்கவளுக்கு என்ன தோஷம்னு கேட்டால், அனுதிஷ்டந்தி மேமதம். எவர்கள் இதை ஏது ஏதது அபியசூயந்தக, அங்க வந்து அசூயந்தகன்னு போட்டார். இங்க உத்தம சுவாமி சுவாரஸ்யம் காட்டுறார், அபியசூயந்தகன்னு போட்டதுனால அபின்னு பதம் போட்டதுனால ஸ்ரத்தையும் அவாளுக்கில்லைன்னு அர்த்தமா இருப்போம். ஏன்னா முந்தின ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா ஸ்ரத்தாவந்தோ சொன்னார் அனசூயந்தோன்னு சொன்னார், ரெண்டு பேரும் தனியா போட்டிருக்காரு. அண்ணன் இந்த ஸ்லோகத்தை ஸ்ரத்தையை பத்தி சொல்லவே இல்லை, வெறும் அசூயம் மட்டும் தான் போட்டிருக்காரு. ஆனா இப்ப ஸ்ரத்தான சொல்லுங்க கேட்டா, அந்த அபி இருக்கும்னா அப்யசூயந்தா, அபி அசூயந்தா அப்யசூயந்தா, அந்த அபின்ற பதம் போட்டதுனாலேயே ஸ்ரத்தையும் அங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சுவாமி வியாக்கியம் பண்ற. ஏத்து ஏத்து ஏத்தது அப்யசூயந்தா ந அனுதிஷ்டந்து நேமதம். என்ன பண்றா, ஸ்ரத்தையும் இல்லை அசூயப்பட்டு இருக்கா, அனுஷ்டானம் பண்ணல, அதுதான் இங்க முக்கியம். மே அனுதிஷ்டந்தி நேமதம், சர்வஜான விமூட அனுஷ்டான் வித்தி நஷ்ட நஷ்டான் அசேதவ. சர்வஜான விமூடாக விமூடான், எல்லா ஞானத்தையும் இழந்தவர்களாக அவ என்ன பண்ணா, நஷ்டான். நஷ்டர்கள்னா பதித்தாக அர்த்தம். திருப்பி முதலே ஆரம்பிக்க வேண்டியதுதான், பரமபதம் ஆடுற மாதிரி திருப்பி 01 திருப்பி வர வேண்டியதுதான் அவன். அப்படி அறிந்து கொள்ள வேண்டாம். அச்சேதை அச்சேதனா புத்தி இல்லாதவன் அர்த்தமா இருக்கு. ஏது ஏத சர்வம் ஆத்மவஸ்து மத் சரீரதையா மதாதாரம் மத் சேஷபூதம் மதேக பிரபத்தியம் இது மே மதம் ந அனுதிஷ்டந்தி. இங்க இருக்கக்கூடியதெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு, பண்ணக்கூடிய கர்மாலாம் அவனுக்கு அவனுக்கு ஆராதனம் அப்படின்ற இதுல விசுவாசமோ இல்ல அசூயி இல்லாமையோ அசூயோட இருக்கிறவன் அர்த்தம். அப்படி இருக்கிறவாளுக்கு ந ஏவம் அனுசந்தாய சர்வாணி கர்மாணி குருவத்தை ஏச்சனே ஏச்ச அபிசூயந்தோ வர்த்தந்தே தான் சர்வேஷு ஞானேஷு விசேஷேன மூடான் தத் ஏவ நஷ்டான் அச்சேதக வித்தி. அவர்களை அனைத்து விதமான ஞானத்தையும் இழந்தவர்களாக அறிந்து கொள். சேதக்காரியம் ஜி வஸ்து யாத்தார்த்த நிச்சயா தபாவாத்து அச்சேதக விபரீத ஞானா சர்வத்திர விமூடாச்ச. விவேக ஞானம்னாலே எது சரி எது தவறு தெரிஞ்சுக்கிறது, எது உண்மை எது பொய்னு. அப்படி அவளுக்கு அதை பயணி ஞானம் ஏற்படாததுனால அவர்கள் விவேகிகள் அல்லன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டார். இப்போ இன்னொரு 3 ஸ்லோகத்துல அவர் சமரைஸ் பண்ண போறார். அப்புறம் அர்ஜுனன் கேட்க போறான் கேள்வி. ஏவம் பிரகிருதி சம்சர்கினா தத் குணோத்ரேகிருதம் கர்த்தத்வம் தச்ச பரமபுருஷாயத்தம் இது அனுசந்தாய கர்மயோக யோகியன ஞான யோக யோகியன ச கர்மயோகசிய சுசகத்வாது அப்பிரமாதத்வாது அந்தர்கத ஆத்ம ஞானத்தையா நிரபேட்சத்வாது இதரஸ்ய துஷகத்வாது சப்பிரமாதத்வாது ஷரீர தாரணாத்யசத்தையா கர்மாபேட்சத்வாது கர்மயோக ஏவ கர்த்தவ்யா. இதுதான் ஆபரேட்டிவ் பார்ட்டு. கர்மயோக ஏவ கர்த்தவ்ய, என்ன அர்த்தம்னா கர்மயோகத்தை செய்ய வேண்டும். யாரு? ஞான யோகிகளும். ஏன்? அவளுடைய ஷரீர தாரணாதி. ஞான யோகம் பண்ணாலும் சரீரத்தை விட முடியாது. ஏன்னா நம்ம அந்த சரீரம் வந்து ஒரு பக்கம் சொல்லச்சு, நம்மளுடைய கர்ம பலனால்தான் சரீரம் கிடைச்சிக்குன்னு சொல்றோம். சுக்கத்துக்குள்ள அனுபவிக்கிறதுக்காக சரீரம் சொன்னா கூட நமக்கு ஸ்ரேயஸ் ஏற்பட போறதும் இந்த சரீரத்தினாலதான். இந்த சரீரத்தை விட்டு வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆஃபீஸ் இருக்கு, டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றுமே இல்லைன்னா எப்படி வேலை பார்க்க முடிச்சுருந்தோம்? டிபார்ட்மெண்ட்னா 4 பேர் வேணும். ஒரு மேனேஜர் இருக்கார் அப்படின்னா ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவருக்கு சில விஷயங்கள் அப்புறம் அச்சீவ் பண்ண முடியும். அது மாதிரி ஆத்மா வந்து மேனேஜர் மாதிரி இருந்துருக்கு. அதுக்கு இந்த சரீரம் தான் தேவை, இந்த அவயவங்கள்லாம் தேவை, மனசு தேவை, எல்லாம் தேவை நர்கதி அடையிறதுக்கு. மனையவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகம்னு கிருஷ்ணனோட வச்சனம் இருக்கு. பந்தத்துக்கோ மோட்சத்துக்கோ மனசு தான் காரணம். அப்போ மனசு எல்லாமே தேவைப்படுது நமக்கு. எதுக்கு? ஞான யோகமோ கர்மயோகமோ பண்ணுறதுக்கு. அப்போ ஞான யோகம் பண்ணுறவாலும் யாவத் ஜீவம் இந்த சரீரத்தை என்ன பண்ணும், அவளும் பாதுகாக்கணும். சரீரத்தை விட்டுற முடியாது. அப்போ சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு கர்மயோகத்தை பண்ணுறதே பெட்டர். அதான் இங்கே சொல்லிருக்கார், சரீர தாரணாதி அர்த்தத்தையா அர்த்தத்தையா கர்மாபேட்சத்வாது கர்மயோக ஏவ கர்த்தவியா எபதேசத்து விசேஷத சேவ கர்த்தவிய உத்தம். அத்தப்பறம் அத்தியாயசேஷேன ஞானயோகச துஷ்சகதையா சப்பிரமாதத்தா உச்சதே. திருப்பி சொல்ல போற ஞான யோகமானது ஏன் கஷ்டம்னு, இவருக்கு கர்மயோகம் தான் பண்ணணும் சொல்லிட்டார். இப்போ ஏன் கஷ்டம் சொல்ல போறார்? சதுஷம் சேஷத்தே பத்தியாக பிரகிருத்தையர் ஞானபானபி பிரகிருதி ஞாந்தி பூதானி நிகிரஹ கிங் கரிஷத்தின் கேக்குறது. இப்போ நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வச்சுருக்கோம். ரிஃப்ளெக்ஷன் கேட்டீங்கன்னா ஆக்டிங் பிஃபோர் திங்கிங். ஒசு கடிக்கிறதுன்னா டவால் அடிக்கிறோம் முதல்ல, அப்புறம் தான் திங்க் பண்ணுறோம். ஏன்னா அது ரிஃப்ளெக்ஸ். சதுஷம் சேஷத்தே ஸ்வஸ்தியாக பிரகிருத்தையே ஞானவான், ஞானியாக இருந்தால் கூட அவளும் ரிஃப்ளெக்ஷன் தான் உண்டு. சம்டைம்ஸ் என்ன ஆகுது, அவளுடைய குணங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் அவளும் கண்டக்ட் பண்ணிக்கிறாள். சதுஷம் சேஷத்தேன்னா அந்த குணம் எப்படி இருக்கோ தட் இஸ் ஒரு ஆக்ட். யாருக்கு? ஞானிகள் கூட. ஒன் ஹூ ஆர் நாட் சப்டியூட் தேர் குணாஸ். அப்படி சொல்லச்சு பிரகிருதி ஞாந்தி பூதானி நிகிரஹ கிம் கரிஷ்யதின்னு. நிச்சயத்துல என்ன சொல்றது, மிச்ச ஜீவராசியில பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. அதனால அப்படி இந்த நிகிரகம்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுக்காக நான் என்ன, அதாவது இப்போ எப்படின்னு கேட்டேன்னா பூர்த்தியா கீதா வாசம் உபதேசம் கேட்டாச்சு, லெக்சர் கேட்டாச்சு. ஓகே தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் புரிஞ்சிருக்கேன். இனிமேல் நான் இமயமலை நோக்கி போறேன், இப்ப ஞானயோகம் பண்ண யாராவது கிளம்பினா வச்சுக்கோ, அது முடியாத காரியம் சொல்றதுக்காக தான் லாங் அண்ட் ஷார்ட். அதுதான் இப்படி லெக்சர்லாம் கேட்டுட்டு உபன்யாசம் கேட்டுட்டா அப்படி வந்த ஞானத்தினால்தான் போய் ஞானயோகம் போக முடியாது. அந்த ஞானமானது நினைச்சிருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நான் என்ன பண்ணிட்டோம், மொதல் திரும்பி விட்டுட்டோம். இன்னும் வேகமா விட்ட விஷயங்கள்லாம் கூட பையனை மேலே பிடிச்சிருவோம், இப்ப அந்த மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் இவ்வளவு சொல்ற, பிரகிருதி விக்தம் ஈதிசம் ஆத்மஸ்வரூபம் ததேவ சர்வதா அனுசந்தேயம் இதுஜ சாஸ்திராணி பிரதிபாதயந்தி. இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணும் சாஸ்திரம் சொல்றது. இது ஞானவானபி ஸ்வஸ்யாக பிரகிருத்தேகி பிராச்சீன வாசனாயாக. ஏன்னா மனசு இருக்கிற அழுக்குன்னு சொல்றோமோ, நான் அழுக்குன்னு வாசனைகள் அனாதி காலமா லைஃப் இருந்துட்டே இருக்கு. ஒரு ஒரு லைஃப்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு வாசனைய வந்து வாசனை அது பேர் வச்சிருக்கா. ஏன்னா இந்த வாசனை ரொம்ப பலியஸ் அது, எல்லாருக்கும் அனுபவம் ஏற்பட்டிருக்கோம். நமக்கு திடீர்னு ஒரு வாசனை பிடிக்கும் வச்சுருந்தோம், இந்த வாசனை முன்னாடியே எங்கேயாவது நம்ம கழிச்சிருப்போம், அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும் நமக்கு. அது நீங்க ரியலைஸ் பண்ண மேலே ஒரு வாசனையே பழைய விஷயங்களை டிகர் பண்ணும். ஒரு புது இடத்துக்கு போறோம், நெல்லிசில போறோம் வச்சுருந்தோம், ஒரு சென்ட் அங்கே போட்டிருக்காங்கன்னா அந்த சென்ட்டை முன்னாடி 10 வருஷம் ஆகட்டும், 15 வருஷம் ஆகட்டும், 20 வருஷம் ஆகட்டும், முன்னாடி எங்கேயாவது அந்த வாசனையை பிடிச்சிட்டு பேர் அந்த இடத்துக்கு ரொம்ப விட்டுடும் மனசு. அதனால கூட அந்த வாசனை பேர் வச்சிருக்கலாம். அப்படி ஒரு பலிய சார் எனக்கு அடிக்கடி ஏற்படுற மாதிரி, பேங்க்ல ஒர்க் பண்ணப்பெல்லாம் அந்த அந்த காத்தல அந்த இது போட்டிருப்பான் சென்டர் ஒன்று, அது திருப்பி அங்கே கொண்டு போய் நிறுத்த மைண்டு. ஏன்டா அங்கே போச்சுன்னு பார்த்தா அதை ஆரம்பிச்சு விட்டது இந்த வாசனை, அவ்வளோ ஸ்ட்ராங். அப்ப ஞானியா இருந்தாலும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது முடிஞ்சு போயிடுது. இது வேற ஞானியா இருந்தாலும் என்ன எடுத்துக்காதீங்கோ, அதை முடிஞ்சு போயிருக்காங்க. அனுபவம் ஞானியா இருந்தாலும் வாசனைகள் ஸ்ட்ராங். ஏன்னா அனந்த கொண்டு ஜென்மாக்கள், அவ்வளோ ஜென்மாக்கள் இருக்கு, அவ்வளோ வாசனைகள் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு. எந்த தீ போய் எப்ப வைக்க போற கொள்கை நமக்கு தெரியாது, அது மாதிரி இருக்கு. அதனால என்ன சொன்னார்னா, பிராச்சீன வாசனாயாக சதுஷன் பிராக்கிருத விஷயம் ஏவ சேஷ்டது. என்ன பண்ண திடீர்னு ஒரு ஸ்மெல் வந்துட்டு வச்சுக்கோ, டேஸ்ட் தான் நல்லா இருக்கும் போலக்குன்னு தோன்றது. அதனால குதஹ பிரகிருதி ஞாந்தி பூதானி அசித்தம் சிருஷ்டா ஜந்தவா அநாதிகால பிரவிற்த்த வாசனாம் ஏவ யாந்தி. அப்ப நம்மளுடைய இந்த போராட்டமே இந்த வாசனைகள்ல இருந்து விடுபடுறது தான், அந்த வாசனைகள விடுபடுறது இந்த கர்மயோகம் பண்ணணும். அப்படி கர்மயோகம் பண்ணாம ஞானயோகத்துக்கு போனா எப்ப வேணா நம்ம என்ன பண்ணலாம், பரமபதத்துல ஒன்க்கு வர மாதிரி வந்துடுவோம் சொல்றது. தானி வாசன அனுயாகினி பூதானி சாஸ்திரகிருத்த நிகிரக கிம் கரிஷதி. இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த நிகிரகம் இருக்கு, ரெப்ரஷன் இருக்கு, அது என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளேந்து தான் உந்துதல் இருக்கு, கண்ட்ரோல் வெளிலேந்து வரலாம், ஆனா உந்துதல் உள்ளேந்து இருக்கு, அது தடுக்க முடியாது. பிரகிருத்தி அனுயாயி பிரகாரமாக எப்படி எப்படி இந்த மாதிரி ஆகுதுன்னு கேட்டா சொல்றார், இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சே தௌ ஹஸ்ய பரிபந்தினௌ. ஸோ சில பேர் நமக்கு பார்த்தாலே பிடிக்கல, சில பேர் பார்த்தா பிடிச்சிருக்கு, நமக்கு ஏன் தெரியல. ஐயோ முதல்ல வந்தாலே எனக்கு அலர்ஜி, முதல்ல அங்கேயும் வெளில போகணும்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துருப்போம், என்னமோ எனக்கு சரியாக தோணலை அப்படின்னு சொல்லி. என்னென்னா பார்த்தீங்கன்னா வாசனை, ஏதோ ஜென்மத்தில் இது மாதிரி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஏற்பட்டிருக்கும். அனுபவம் ஏற்பட்டதுனால இந்த ஆப்ஜெக்டை பார்த்தோன்னு நமக்கு ஒரு அவர்ஷன் ஏற்படுறது, இல்லை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, அதுக்கு காரணம் இருக்கலாம். அப்படி இந்திரியத்து இந்திரியா இந்திரியத்தை ஆச்சே ராகத்வேஷம், ராகம்னு அட்டாச்மெண்ட்டு, துவேஷம்னு ஒரு வெறுப்பு, வியவஸ்திதம் தயோர்ன வசமாகச்சே அந்த அது அவைகளுடைய வசத்திற்கு போகக்கூடாது. தௌஹி அஸ்ய பரிபந்தினோ, பரிபந்தினா எனிமி. அதனால இந்த வாசனைகள் இருக்கே இதெல்லாத்துக்கு காரணம் சொல்கிற, ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியத்திய அர்த்தே சப்தாதோ வாகாதி கர்மேந்திரிய அர்த்தே வசனாதோ பிராச்சீன வாசனா ஜனித தத் அனுபூஷா ரூபா ராக அவர்ஜனியோ தஸ்தத. பஞ்ச ஞானேந்திரியங்கள் இருக்கு, அது ஸ்ரோத்ராதீனி, கண்ணு மூக்கு காது நாக்கு அந்த தோல். இப்போ இந்த இவைகளுக்கு கரஸ்பாண்டிங்காக அர்த்தங்கள் இருக்கு. அர்த்தம்னா ஆப்ஜெக்ட், கண்ணுக்கு காட்சி, காதுக்கு சப்தம் இருக்கு. அப்போ அவைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் வெளிநோக்கி இருக்கு. இப்போ கண்ணுனா ஒரு காட்சியை பார்க்கறதா, அதுக்கு துடிக்கிறது, காதுல சப்தத்தை கேட்டோன்னா போய் கேட்கறது, இது இப்படி இருக்கு. வாகாதி கர்மேந்திரியத்திய வாக் பாணிபாதன்னு சொல்லுவா, கர்மேந்திரியங்கள் கை கால் பேச்சு சொல்லலாம், அவைகளுக்கு அவைகளுடைய அர்த்தங்கள்லேயே என்ன இருக்கு, எப்பயும் பிராச்சீன வாசனா ஜனித்த முன்னாடி இருக்கக்கூடிய வாசனைகள் பண்ணி பண்ணி பண்ணி இங்க பிரபஞ்சர் எங்களுக்கு சொல்லுவார், ரூம்ல சுவிட்ச வந்து வேற இடத்துல மாத்தி பாருங்க, சுவிட்ச் ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கோம், அதுக்கு இந்த பக்கம் மாத்தி பாருங்க. எத்தனை நாள் ஆகுது, உள்ள போனோட முதல்ல கை அங்கே தான் போறது, எங்க பழைய இடம் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அங்கே தான் கை போறது. அப்படிதான் இங்க இல்லை, அப்படி ஒரு பாத்திரத்தை எங்கேயும் வைக்கிறோம், இடத்த மாத்திட்டோம், உடனே கை அங்கே தான் போறது. அதுதான் வாசனை. அந்த வாசனை போறதுக்கு பல காலம் ஆகும். எதனால அப்படி போறதுன்னு கேட்டா அந்த வாசனைகள்னால ராக அவர்ஜனியாக விவர்த்ததாக, அதுல பேஷன் இருக்கு, இட் பிகம்ஸ் அன்அவாய்டபிள். தன் அனுபவே பிரதிகத்தையச்ச அவர்ஜனியோ துவேஷகோ விவஸ்திதா. அப்படி அது தடுக்கப்பட்டதுனா இருக்கு, அவர்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, இதெல்லாம் தடையா இருக்கோ அது மேல அவர்ஷன் வந்துடுறது. தௌ ஏவ ஞான யோகாய யசமானம் நியமித சர்வேந்திரியம் ஸ்வவசே கிருத்வா ரசஸ்ய ஸ்வகாரியேஷு நியோஜயதா. என்ன பண்ண தம்பி, ஞான யோகத்தை ஒருத்தன் போகலாம்னு நினைச்சான்னா போக விடாது. அவனை பலவத்தா இழுத்து வந்து இந்திரியங்கள் தங்களுடைய பிரபுத்திகள விட்டுடுறது. கதஸ்ட அயம் ஆத்மஸ்வரூப அனுபவ விமுகோ வினஷ்டா பவதி. என்ன இருந்து ஒன்ஸ் திரும்பிட்டான்னா திரும்பின வந்தா திரும்பி ஞான யோகத்துக்கு போக முடியாது. தயோஹோ ந வசம் ஆகச்சே ஞானயோக ஞானயோகாரம்பேன ராகத்வேஷ வசம் ஆகமிய நவினசே. ராகத்வேஷம் பக்கம் போகாம மொத்தம் தன்னை காப்பாத்திக்கணும், போச்சுன்னா வினாசம் தான். தௌ ராகத்வேஷோ ஹி அஸ்ய துர்ஜயோ சத்ரு ஆத்மஞானாபியாசம் வாரையதாக. இந்த ஆத்மஞான அபியாசத்தை இந்த ராகத்வேஷங்கள் தான் தடுக்கிறதுன்னு சொல்றார். இப்போ அடுத்து சொல்ல போற திருப்பியும் இந்த பதத்துக்கு இந்த ஒரு பத்தியத்துக்கும் சுவாரஸ்யம் இருக்கு. ஸ்ரேயா சதர்மோ விகுணஹ பரதர்மா சுனிஷ்டிதாத் சதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவகா. பொதுவாக இருக்கு வியாக்கரணம் எதிர்ப்பா அப்படி ஜென்ரலா இருக்க, அவா அவா அவ தர்மத்தை பண்றது பெட்டர், அடுத்த தர்மத்துக்கு போக வேண்டாம், தன்னுடைய தர்மத்தை பண்றதுலயே மரணம் சம்பவிச்சாலும் பெட்டர் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஆனா அப்படி சாமானிய அர்த்தம் இங்க இல்லை. ஏன்னா ஒரு ஒரு டெக்ஸ்டுக்கு நம்ம வியாக்கியானம் பண்ணிச்சு, அந்தந்த லோக்கல் கான்டெக்ஸ்டுக்கு வியாக்கியானம் பண்ண முடியாது. அது அதோட ப்ராடர் கான்டெக்ட் என்ன, இது எங்க வருது, எந்த அத்தியாயத்துல வருது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கச்சே இங்க என்ன சொல்லி வர்றாருன்னா கர்மயோகம் ஞான யோகம் சொல்லி வர்றாரு. ரெண்டுத்துக்குள்ள வாசி வாசினா டிஃபரன்ஸ் சொல்லி வர்றாரு. அப்ப சொல்லச்சு ஸ்வதர்மனா அந்த இடத்துல கர்மயோகம், பரதர்மம்னா அந்த இடத்துல ஞான யோகம்னு நம்மளுடைய வியாக்கியானம். அப்ப ஸ்ரேயா ஸ்வதர்மோ விகுணஹா, சரியா பண்ணவரலனா கூட கர்மயோகத்தை பண்றதே பெட்டர். ஏன், ஞான யோகம் ஈஸியா இருக்கோ இல்ல அதுக்கு நான் போறேன்னு சொன்னா அதுல போய் பண்ணாத, இதே பண்ண அர்த்தம். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா, இதுல பண்ணிட்டு ஏன்னா சுவாமி உதம்ப சுவாமி சொல்ற ஞான யோகம் பண்றவாளுக்கு அந்த ஜென்மத்திலேயே சித்தி கிடைச்சிடுவான். கர்மயோகம் அப்படி இல்லை, பல ஜென்மாக்கள் ஆகும். பல ஜென்மாக்கள் ஆகும்னா ஒருத்தன் கர்மயோகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அவன் டவுட் வரலாம், ஏன்னா அந்தமானது எப்போது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நன்னா திட புத்தியா இருக்கு, அந்தத்தை விடுங்க, உடம்புக்கே வந்து சில பேருக்கு திடீர்னு ஏதோ வந்துட்டு வந்து படுத்த படுக்கையாடுறா. இப்போ இப்போ அந்த ஸ்திதி வந்துட்டு வச்சுக்கோ, கர்மயோகம் பண்ண முடியாது இப்போ. அப்ப கர்மயோகம் நான் ஆரம்பிக்கிறேன், ஆரம்பிச்சுட்டு நடுவில் விட்டு போகலாம், உடம்புக்கு வரலாம், எவ்வளோ இருக்கே. அப்ப அதுதான் ஞான யோகத்தை பண்ணா எனக்கு இது ஈஸியா இல்லைன்னு கேட்கலாம், ஆனா அது கஷ்டம், இது ஈஸி. அதுக்கு சொல்றார், இதுல உனக்கு நிதனம் ஏற்பட்டா கூட ஒன்றும் பாதிப்பு இல்லை. எப்படி சொல்ல போறார், கர்மயோகம்னா இட்டப்படை கல்படைன்னு தேசிகன், அதாவது தேசிகன் சொல்ற இட்டப்படை கற்படை, எவ்வளவு தூரம் போட்டோமோ அது ஸ்ட்ராங்கு, திருப்பி அங்கேருந்து கண்டி போட போறோம். அதுதான் இந்த ஜென்மால கர்மயோகம் பண்ணிருக்கானா ஒருத்தன், அதோட விட்டு போயிடுச்சுன்னா திருப்பி அங்கேருந்து கண்டினியூஷன் தான், திருப்பி நாட் கோயிங் டு ஒன் பேக் டு ஸ்கொயர் ஒன் கிடையாது. ஆனா ஞான யோகத்தில் அப்படி இல்லை. அதுக்காக ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவகா, ஞான யோகம் இருக்கு மிகவும் பயம் வாய்ந்தது என்றார். அத்த சுசகதையா ஸ்வதர்ம பூதா கர்மயோக விகுணா அப்படி அப்பிரமாத கர்ப்பா பிரகிருதி சம்சிஷ்டசிய துஷ்டகதையா பரதர்ம பூதாத் ஞான யோகாத் சகுணாதபி கிஞ்சித் காலம் அனுதிஷ்டாத் சப்ரமாதாத் ஸ்ரேயான். கொஞ்ச காலம் பண்ணா கூட இந்த கர்மயோகமே சிறந்தது ஞான யோகத்தை காட்டிலும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னும் குணங்களுடைய தாக்கத்திலேருந்து இன்னும் மீளலை, அப்ப அது போற போக்குல தான் அந்த குணங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இந்திரியங்களை வந்து என்ன அர்த்தம் பண்ணி சேனலைஸ் பண்ணணும், அதாவது வாட்டர் மாதிரி ஜலம் வந்து நம்ம சேனலைஸ் பண்ண வச்சுருந்தோம், அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்றைக்கும் நெதர்லாண்ட்ஸ்னு கண்ட்ரி இருக்கு, இந்த நெதர்லாண்ட்ஸ் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மீன்சி லெவலை விட ரொம்ப கிளியர் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா சமுத்திரம் உள்ளே வரணும், ஆனால் உள்ளே வரல. அவள் என்ன பண்ணுறதுக்காக டைக்ஸ்னு கட்டி வச்சுருக்கான், அந்த ஜலத்தை சேனலைஸ் பண்ணி சேனலைஸ் பண்ணி அழகா ஊருக்குள்ளலாம் டைக்கன் ஒன்று கட்டி எங்கே பாரு ஜலம் இருக்கும். அதனால் என்ன கிடையாது, அந்த ஜலமானது கண்ட்ரோல்டாக இருக்கு, ஏன்னா சேனலைஸ் பண்ணதுனால. அதே தடுக்க முயற்சி பண்ணிட்டு வச்சுக்கோ அது இன்னும் வீருட்டுன்னு வரும். அது மாதிரி கர்மயோகம் பண்ண சேர்ந்த இந்தியர்கள் என்ன சேனலைஸாக இருக்கு, அவைகள் மாத்துக்கு அவர்கள் பிரவர்த்தி பண்ண அப்படியே சாந்தமாயிடுறது. ஆனால் ஒரேடியாக அதை விட்டுட்டு தடுக்கிறேன்னு ஆரம்பிச்சா இன்னும் பலவத்தா அவைகள் போக ஆரம்பிச்சுட்டு. அது மாதிரி சொல்ற பாதியில பெற்றாலும் பரவாயில்ல. உபாதாத்தம் அசக்கியத்தையா இல்ல ஸ்பேனையே உபாதாத்தம் யோகத்தையா சுதர்ம பூதே கர்ம யோகே வர்த்தமானசிய ஏகஸ்மின் ஜென்மனி அப்பிராப்த பலத்தையா நிதனம் அப்படி ஸ்ரேயா. கர்மயோகத்தை பண்ணச்சே பண்றதுக்கு முன்னாடியே மரணம் சம்பவிச்சா கூட அது ஸ்ரேயஸ்தான். அனந்தராக அனந்தராய அசத்தையா அனந்தர ஜென்மனி அப்படி அவ்வியாக்குல கர்மயோக ஆரம்ப சம்பவா அடுத்த ஜென்மத்திலையும் அங்கிருந்து விட்டு கண்டிவ் பண்ணலாம். அதுக்கு வாசப்பட்டு இருக்கு பிரகிருதி சம்சிஷ்டேன உபாதாத்தம் அசக்கியதையா பரதர்ம பூதக ஞானயோக பிரமாத கர்ப்பதையா பயாபக. ஞானயோகமானது பிரகிருத்திய காட்டிலையும் பிரகிருத்தியோடய ஊட்டி இருக்கிறவனுக்கு திடீர்ப்புன்னு அதை எடுத்துட்டு போக முடியாது. அதனால நீ வந்து கர்மயோகம் பண்ணுண்ட. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் தி சாப்டர் லாஸ்ட் இது பாவம் முடிஞ்சா நீங்க முடிச்சிடலாம். அர்ஜுன வாச்ச அர்ஜுன் சரியான கேள்வி கேட்கிறான். இப்போ சரி இப்ப சொல்றியோனோ எதனால ஒருத்தனுக்கு ஞானயோகம் பண்ண முடியல இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்க. அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷ அனிச்சன்னதி வாசனேய பலாதிக நியோஜித. எதனால இந்த ஜீவாத்மா ஞானயோகத்துக்கு அவனால போக முடியல, எது அவனை தடுக்கிறது? கேன பிரயுக்தா பை வாட் இம்பல்ட் பை வாட்னு சொல்ற பாபம் சரத்தினா இந்திரியங்களோட வழியிலேயே போறது அதுதான் பாபம். பகவானுடைய ஆக்ஞைய மீறது அனிச்சன்னதி வாசனைய பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ரிஃப்ளெக்ஸ் தானே ஆட்டோமேட்டிக்கா போறோமா இல்லையா அப்படிதான் யோசிக்கிறோம் நம்ம. ஏன்னு கேட்டா பலாதிக நியோஜிதா ஏன் எப்படி இவன் வந்து இந்த பலவத்தா இப்படி போறான்னு கேட்கறது. அத அயம் ஞான யோகாய பிரவிற்த்தா பூருஷா ஸ்வயம் விஷயான் அனுபவித்தும் அனிச்சன்னபி. அவனுக்கு மனசுல ரெஸ்டன் வந்தா கூட ஆனா இந்திரியமும் அர்த்தமும் சேர்ந்துட்டு வச்சிருந்தோம் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் பஞ்சு நெருப்புன்னு சொல்லுவா அடிக்கடி, பஞ்சு நெருப்பு பக்கத்துக்குதான் பத்துக்கு தான் செய்யும்னு சொல்லுவா, அதை யாரும் கட்டல் பண்ண முடியாது. அது மாதிரி அனுபவித்தும் அனிச்சல் நபி ஆசை இல்லாட்டி கூட கேன பிரயுக்தா விஷயானுபவஸ்வரூப் விஷயானுபவ ரூபம் பாபம் பலாத் நியோஜிதா இப சரதி. எதனால் அவன் ஆசை இல்லாட்டி கூட அந்த பாபத்தை செய்கிறான்னு கேட்கிறான். அப்போ ஸ்ரீ பகவான் வாச்ச காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் இக வைரினம். காமயேஷ குரோதயேஷ ரெண்டு கரெக்டர் சொல்றார். ஆனால் ரெண்டுத்துக்குமே ஒரே காரணம் தான் காமம்தான். காமயேஷ குரோதயேஷன்னா காமம் ஒன்று இருக்கு குரோதம் ஒன்று இருக்கு. எங்கேயும் உண்டா இருந்தது ரஜோகுண சமுத்பவா ரஜஸ்தானது இருந்துட்டே இருக்கும். சத்துவகுணம் மேலே இருந்தா கூட அடியில ரஜஸ் இருந்துட்டு தான் இருக்கும், அது போகாது. அது உண்டாருது மகாசனக மகாபாப்மா. மகாசனகனா அசனம் அசனம்னா சாப்பிட்றது, அசனம்னா சாப்பிட்றது. மகாசனகனா நிறைய சாப்பிட்றதுன்றது. நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு அணைக்கிறதுக்கு ஒரே வழி அது எதுவும் போடாமல் இருக்கிறது தான். நெருப்புக்கு தீனியை போட போட இன்னும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் வயிற்றுக்கும் புத்திக்கும் ஒரு சிமிலாரிட்டி உண்டு. ரெண்டுமே நம்ம கஷ்டப்பட கஷ்டப்பட பெருசாகும். நிறைய சாப்பிட்றவங்க என்ன பிரச்சனை கேட்டால் சாட்டு சாட்டு பழக்கமாயிடுது, நிறைய சாட்டு சாட்டு பழக்கமாகி வயிறு பெருத்து பெருத்து வயிறு பெருசாகும். புத்திக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு படிக்க படிக்க அது ஒரு கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகுது. ஆனால் இந்த எக்ஸ்பென்ஷன் இருக்காது நல்லது, வயிறு பெருத்து போனால் கஷ்டமாயிடும். அதனால என்ன சொல்கிறேன்னா மகாசனகனா ஹெவியா திம்பிடக்கூடியது. மகா பாப்மானா அது பாபத்தை வருது. வித்தியேன மிக வைரினம் வித்தி வித்தி இந்த எதிரியை அறிந்து கொள். அசிய உத்பவ அபிபவ ரூபேன வர்த்தமான குண குணமய பிரகிருதி சம்சிஷ்டசிய பிராரப்த ஞான யோகசிய ரஜோகுண சமுத்பவ பிராச்சீன வாசனா ஜனித சப்தாதி விஷய அயம் காமக மகாசனக சத்ருகு சர்வ விஷயேஷு ஏனம் ஆகர்ஷதி. இப்படிப்பட்ட இந்த இது இருக்கணும். ஞானயோகத்தில் உட்கார்றான் ஒருத்தன், கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான், அப்போ முடியல. என்ன ஆகுது வர்த்தமான குணமய பிரகிருதி சம்சிஷ்டசிய அப்போ இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி என்ன குணம் இருக்கோ பிராரப்த ஞான யோகசிய ஆரம்பித்தவன ரஜோகுண சமுத்பவ பிராச்சீன வாசனா தினத்தக முன்னாடி இருக்கக்கூடிய வாசனையினால இந்த காமம் இருக்கு, அவன் அப்படியே ஆகர்ஷிக்கிறது. ஏஷ ஏவ பிரதிஹத கதிகி பிரதிஹரண ஹேதுபூத சேத்தனான் பிரதி குரோதரூபேன பரிணத. இதுதான் சைக்காலஜி ஆஃப் கீதா. கீதையில் இருக்கக்கூடிய சைக்காலஜி இதுதான். பாஷ்யக்காரர் குரோதம் என்னன்னு சொல்ற, ஏஷ ஏவ பிரதிஹத கதிகி, இந்த காமம் இருக்கு அது தடைப்படுத்த என்ன கேட்டா பிரதிஹரண ஹேதுபூத சேத்தனான். இந்த நம்ம ஏதோ விஷயத்த ஆசைப்படுறோம், குழந்தைகள் பற்றி நம்மளே இருக்கோம், நம்ம தான் அதுக்கு சரி இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எடுத்து அதை பார்க்கணும் வச்சுக்கோ, ஏதோ தடையாக இருக்குது, குழந்தை ஏதோ கேட்குறது போகிறது வருதுன்னா அப்போ நம்ம ஆசை அங்கே இருக்குது, அதை போய் பார்க்கணும், இது தடையாக இருக்குது. அப்போ எது தடையாக இருக்கோ அது மேலே என்ன வருது, இப்போ கோபம் வருது. குரோதகா சேதனான் பற்றி குரோத ரூபேன பரிணதா, ஆசையை வந்து எது தடுக்கிறதோ அதுக்கு மேலே என்ன வருது, கோபமாக மாறுறது. மகாபாப்மா பரஹிம்சாதிஷு பிரவர்த்தையதி, அடுத்தவாள் என்ன பண்றா, ஹிம்சிக்கிறதுக்கும் அது போய் பிரவர்த்திக்கிறது. ஏனம் ரஜோகுண சமுத்பவம் சகஜம் ஞானயோக விரோதினம் வைரணம் வித்தி. இப்படிப்பட்ட இந்த காமத்தை ரஜோகுணத்தால் உண்டாகக்கூடியதை ஞானயோகத்துக்கு விரோதி என்று அறிந்து கொள். பூமே நாவியத்தை வன்னிகி யதா தர்ஷோ மலேன மலேனச்ச யசோல்பேனாதோ கர்ப்பக ததா தேனம் இதம் ஆகுதம். எப்படி எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் புரியும், அதனால் எக்ஸாம்பிள் சொல்கிறார். எப்படி நெருப்பை புகை சூழ்ந்துட்டு இருக்கு, நெருப்பை வந்து புகை சூழ்ந்துட்டு இருக்கு, அதே மாதிரி கண்ணாடி இருக்கு இல்லையா, அது டர்ட்னால சூழ்ந்துருக்கு, டர்ட் அதாவது அதை ஃபுல்லாக பிரைவேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி கர்ப்பம், ஒரு சிசுவானது எப்படி அந்த அம்மாவுடைய சரீரத்தில் மலங்கள்னால மூடி இருக்கோ, அதே மாதிரி இந்த என்டையர் வேர்ல்டு இருக்கே இது இந்த காமத்தினால மூழ்கப்பட்டிருக்குன்றது. யதா தூமேன வன்னிகி ஆவியத்தே யதாச்ச ஆதர்ஷோ மலையன யதாச்ச உல்பேன ஆவிருத்தவ கர்ப்பக ததா தேன காமேன இதம் ஜந்து ஜாதம் ஆபத்தம். இந்த ஜந்து சமூகம் முழுக்கவே காமத்தினால் ஆசையினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆவரண பிரகாரம் ஆக எப்படி ஆவிருத்தம் ஞான நேசேன ஞானனோ நித்திய வைரினா காமரூபேன கௌந்தேய துஷ்பூரேனாலனே அனலே துஷ்பூரேன அனலேனச்ச அனலகான நெருப்பு. ஞானம் ஏசேன ஏசேன ஞானம் ஆவிருதம், புத்தி இருக்கு பாருங்க. முதல்லயே சொல்ல கீதையை ஆரம்பிக்க சொன்னோம், அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து முடிஞ்ச ஒரு அந்த இது வாங்கி திரும்பவும் நெஞ்சில அந்த கீதை இது இருக்கு இல்லையா, போட்டோவோ அதை தான் பண்ணணும், அதை சிந்தனை பண்ணணும். சாரசியா இருக்கான், எதுக்கு சாரசியா இருக்கான் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு அப்போ புத்தியானது இப்போ ஸ்திரமா இல்லை, அப்ப அந்த புத்தி மாதிரி இருந்துட்டு எம்பெருமான் அந்த தேரை வந்து செலுத்துறான். நான் ஆத்மா ரத்தினம் விதின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆத்மாவை தேரல் தேரை உடையவனா நினைச்சுக்கோ, அந்த புத்தி இருக்கு இல்லையா அதுதான் சாரசி. அப்ப அந்த புத்தி சரியில்லை வச்சுருந்தோம், இப்ப டிரைவர் வச்சுட்டு போறோம், டிரைவர் அஜிடேட்டா இருக்கா அப்படின்னா பிரயாணம் வந்து சுமூகமாக இருக்காது, அவன் தான் அந்த புத்தி சேரத்தில் இருக்கா மகிஷன் போகிறதுக்கு. அர்ஜுனன் அந்த புத்தியை வந்து அவனோட புத்தியானது எவ்வளோ விஷயங்கள்னால இப்போ இட் ஹஸ் பீன் ஓவர் டேக்கன். அப்போ அவனுக்கு அந்த இது சரி தவறுன்னு முடிவெடுக்க சக்தி போயிடுது. அப்போ சொல்கிற ஆவிர்த்தம் ஞானம் ஏசேன, ஞானம் இருக்கே புத்தி இருக்கே ஏசேன ஆவிர்த்தம், காமமானது அதை காட்டிலும் பெருசு. என்ன பண்ணுறது, இது மொத்த புத்தியும் ஸ்வேலோ பண்ணுறது. இது ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய விஷயம்தான். ஒரு கோபம் வந்துடுச்சுன்னா நமக்கே என்ன பேசணும் தெரிய மாட்டோம், யார்கிட்ட கோபப்பட தெரிய மாட்டேன்றது இல்லையா. அப்பயே நம்ம புத்தி இல்லையான்னு, அப்ப புத்தி இருந்துருக்கு, ஆனா அந்த புத்தியை அந்த கோபமானது முழுக்க டாமினேட் பண்றது. அந்த கோபம் போனப்புறம்தான் நாம இருக்கோம், ஓ இது பண்ணிட்டோமே பச்சாதாபம் ஏற்படுறது. பச்சாதாபம் பச்சாதாபம்னா பச்சாத்து தாபம், இப்படி பண்ணிட்டோமேன்னு ஏற்படக்கூடிய ஒரு சாரம் அது. ஞானினகா நித்திய வைரினா, ஞானினகனா ஞானவான்களா இருந்தா கூட இந்த நித்திய வைரினா, இந்த நித்திய வைரினா ஒரு கான்ஸ்டன்ட் எனிமி. காமரூபேன கௌந்தேய, நித்திய வைரினா காமரூபேன கௌந்தேயன அர்ஜுன சொல்றார். எப்படி துஷ்பூரேன அனலேனச்ச இன்சாட்டியபிள், நெருப்பு இருக்கு இல்லையா அது எவ்வளவு படம் சாட்டுந்தே இருக்கும், அதான் அதுக்கு ஒரு இது. நம்ம வயதுக்கும் அதே தான், போட போட போட என்ன பண்றதுன்னா அந்த நெருப்பு இல்லாத ஜீர்ணம் பண்ணிட்டே இருக்கு. அப்படி அப்படிப்பட்ட அந்த எனிமி இருக்கே, இதெல்லாம் ஞானிகளுக்காக இருந்தாலும் அந்த இது வந்து வந்துடுது. அஸ்ய ஜந்தோஹோ ஞானினஹ ஞான சுபாவஸ்ய ஆத்ம விஷயம் ஞானம் ஏதேன காமகாரேன விஷய வியாமோக ஜன்னேன நித்திய வைரினா ஆவிருத்தம் துஷ்பூரேன பூர்த்தியனர்க விஷயேன அனலேனச்ச பரியாப்தி ரஹிதேன. இப்படிப்பட்ட அந்த ஞானி இருக்கானே அவன் என்ன பண்ணான், ஆக்சுவலா ஆத்மாவை நோக்கி அவனோட சித்தமானது போகணும், ஆனா அந்த சித்தத்தில் இருக்க காமமானது அவனை புத்தியை என்வலப் பண்ணி வேற விஷயங்கள்ல வந்து அவனை திசை திருப்புறது. அது அவனுடைய ஒரு இனிமையா இருக்கின்ற கைகி உபகரணி அயம் காம ஆத்மானம் அதிதிஷ்டதி இது அத்தராக. அந்த காமத்துக்கு உபகரணங்கள் இருக்கா, இதெல்லாம் எய்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்கு அப்படின்றதுக்கு பதில் சொல்ற, இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே ஏதைஹி விமோகேதி ஏஷ ஞானமாவிருத்திய தேகினம். இந்திரியாணி மனோபுத்தி, இந்திரியாணின்னு போட்டார் எல்லா இந்திரியங்களும், மனசு அப்புறம் புத்தி இவைகள்லாம் இருக்கு இல்லையா, இங்கதான் காமமானது ஓய்ஞ்சிருக்கு, அதிர்ஷ்டான இங்கதான் இருக்கு. ஏதேகி விமோகேதி ஏஷ, இதை வச்சுட்டு என்ன பண்றது, இது எக்ஸசைஸ் பவர் அப்படியே என்ன பண்றது, ஞானம் ஆவிருத்தி தேகினம், இந்த ஆத்மாவை அவனோட ஞானத்தை ஷீல்டு பண்றது. அது ரொம்ப இந்த மேகம் வந்து இதை மறைக்கிற மாதிரி இருக்கு. அவுட் சைட இருந்தா கூட தே கேன் எக்ஸர்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு விளக்கு இருக்குன்னா விளக்கு ஜோதிஷம் இருந்தா கூட அது மேல ஐயோ வைக்கிறோம் வச்சுக்கோ, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் விளக்க தடுக்கிறது இல்லையா. அது மாதிரி இந்த புத்தி இந்த மனசு இவைகள் இருக்கக்கூடிய காமமானது ஆத்மாவுடைய இது ஜுவாலைய கம்மி பண்ணிடுறது, அப்படியே குறைக்கிறது. அதான் ஞானம் ஆவருத்திய ஆத்மாவுடைய சுபாவ ஞானத்தை தடுக்கிறது. அதனாலதான் அவனுக்கு திருப்பி அஜானத்து ஊதுன்றிருக்கான். அதிதிஷ்டதி ஏபிஹி அயம் காமஹ ஆத்மானம் இது இந்திரியாணி மனோபுத்தி அச்சு அதிஷ்டானம். அதிதிஷ்டதினா அங்க என்ன இருக்குதுன்னு அர்த்தம், எங்க இருக்கு, இந்திரியங்கள்ல மனசுல புத்தியில. ஏதைஹி இந்திரிய மனோபுத்திபிஹி காமாதிஷ்டான பூத்தைஹி விஷய பிரவணைஹி, இவைகள்லாம் ரொம்ப கெட்டிக்காரர்கள். இந்த புத்தி மனசு இந்திரியங்கள்னா அவைகளுக்கு போய் போய் போய் பழக்கம். எக்ஸ்பர்டீஸ்னா என்னது, ஒரு காரியத்தை பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுனது இல்லையா. எக்ஸ்பர்ட்னா யாரு, ஒரு காரியத்தை பண்ணி பண்ணி பண்ணி அதுல தூக்கத்துல இருக்கதான் சொல்லணும்னு சொல்றாரு இல்லையா, எப்ப முடியும், அவ்வளவு அபியாசம் பண்ணாதான். அது மாதிரி இந்திரியங்கள்ல மனசுல எக்ஸ்பர்ட்டா இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு வேலையே அதுதான், அதையே பண்ணி பண்ணி பண்ணி வருவாரு எக்ஸ்பர்ட்டா இருக்கு. தேகினம் பிரகிருதி சம்சிஷ்டம் ஞானம் ஆவிருத்திய விமோகயதி, அந்த ஞானத்தை என்ன பண்ணி அவனை மோகிப்பிக்கின்றன. விவிதம் மோகயதி ஆத்ம ஞான விமுகம் விஷய அனுபவ பரம் கரு தீர்த்த. ஒரு க்ஷணம் போறோம், அதுதான் அந்த கதைகள்லாம் உண்மையோ பொய்யோ அதை பத்தி நமக்கு விசாரம் இல்லை. ஆனா விஸ்வாமித்திரர் இருந்தார், ஞா தபஸ் பண்ணார், ஒரு க்ஷணம்தான் அவர் வேர்த்துக்கு, அவ்வளவுதான். திருப்பி என்ன பண்ணார், இட்டு சோபஜ டைம் தபஸ்லாம் போயிடுது, திருப்பி போய் கண்டினியூ பண்றது. அது மாதிரி எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் ஒரு கணம் போறோம் அப்படிங்கிறார். இது மாதிரி அந்த மனசு புத்தியில அந்த ஆசையானது ஓங்கிட்டு இருக்கின்றது. தஸ்மாத்வம் இந்திரியான் யாதோ நியமிய பரதர்ஷப பாப்மானம் பிரதிகேனம் ஞான விஜான் நாசனம். இப்ப எனிமி டூ போல்லா இருக்கு, ஒண்ணு வெள்ள ஒண்ணு உள்ள, இந்திரியங்கள்ல வெள்ள பிரவர்த்திக்கிறது, மனசு வெள்ள உள்ள இப்படி இருக்குச்சு, அவர் புத்தி உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படின்னா சொல்றா முதல்ல அந்த வெளியில இருக்கிற இந்திரியங்கள் இருக்கு, அவைகள் தான் நீ முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்றது, அப்ப முன்னாடி சொன்ன மாதிரி கண்ட்ரோல்னா போட்டு தடுக்கிறது இல்ல, அவைகளை சேனலைஸ் பண்றது. அப்ப வேற விதமா அதான் சொல்லுவா, மைண்டை வந்து வேற விதமா என்கேஜ் பண்ணணும். தடுத்து இருக்க முடியாது, அதுவே கான்சென்ட்ரேஷன் தான், அதுவே ஒரு சமாதி தான், இனி ஆர்ட் ஃபார்ம்ல போறதுக்கு சமாதி தான், அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து கிடைக்கிறது. அப்ப தஸ்மாத்தம் இந்திரியானி ஆதவ், அதனால என்ன பண்ண முதல்ல இந்திரியங்களை ஆதவ் முதலில் நியமிய கண்ட்ரோல் பண்ணுங்க. அதற்கு பிறகு பாப்மானம் ஹேனம் ததஹி, இந்த காமத்தை அழி, எது அது என்ன பண்றது, ஞான விஞ்ஞான நாசனம், டிஸ்கிரிமினேட்டிவ் நாலெட்ஜ் நார்மல் ரெண்டு ஞானத்தையும் அது அழிக்கிறது. எஸ்மாத் சர்வேந்திரிய வியாபார உபரித்தி ரூபே ஞான யோகே பிரபுத்தஸ்ய அயம் காமரூபக சத்ருஹு விஷய அபிமுக்கிய கரணேன ஆத்மனி வைமுக்கியம் கரோதி. எதனால இந்த காமமான எளிமையானது வெள்ள பிரவர்த்திக்கிறதோ, முதல்ல இந்திரியங்கள் இல்லையா, தஸ்மாத் பிரகிருதி சம்சுதையா இந்திரிய வியாபார பிரபணக ஸ்வம் ஆதோ, அப்படிப்பட்ட இந்திரியங்களை முதலில் மோக்ஷோபாயாரம்ப சமயே ஏவ இந்திரிய வியாபார ரூபே கர்மயோகே இந்திரியானி நியமிய ஏனம் ஞான விஜயான நாசனம். முதல்ல கர்மயோகத்தில் ஈடுபட்டு இந்த இந்திரியங்களை வந்து நல்ல நல்ல கதியில கொண்டு போய், ஏன்னா யார் சார்ஜ் எடுத்துக்கிறான்றது இருக்கு, வி ஹவ் டு டேக் சார்ஜ் சம்டைம்ஸ். அப்ப எடுத்துட்டு வச்சுங்க, அவைகள் நம்ம நியமிக்கிறோம் இந்த காரியத்துல பண்ணு பண்ணு. ஆத்மஸ்வரூப விஷயச ஞானசிய தத் விவேக விஷயச நாசனம் பாப்மானம் காமரூபம் வைரணம் பஜகி நாசைய. என்ன பண்ண, உன்னுடைய ஆத்மஸ்வரூப ஞானம் இருக்கு இல்லையா, அது அப்புறம் விதிச்சு தெரிஞ்சுக்கிறது, பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு எதிரியா இருக்கக்கூடிய அந்த ஆசையை அழினர். ஞான விரோதிஷு பிரதானமாக. இப்ப முக்கியத்துவம் சொன்னார், இந்திரியாணி பராண்யாகவும் இந்திரியேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தியோ புத்தேகே பரதஸ்து சக. சம்ஸ்கிருதம் வாசிந்தா இந்த ஸ்லோகத்துல சுவாரஸ்யம் இருக்கு. அதாவது இந்த ஸ்லோகமானது சகான முடியறது, பொதுவா சகான அவன் அர்த்தம், யாருன்னு சொல்லல. சக இப்ப சகனா யாரு அப்படின்னா, மூன்று மதங்கள் இருக்கு இல்லையா, அத்வைத துவைத விசிஷ்டாத்வைதம், மூணு பேர் இந்த சகாக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கா? அது எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சதஸ்ல விஞ்ஞாபிச்சேன், அதுக்காக சொல்றேன். அத்வைத்தி என்ன பண்ணிட்டா, சகனா ஆத்மான்னுட்டான், ஜீவாத்மான்னுட்டான். ஏன்னா சகன புள்ளிங்க சப்தம் ஆத்மா. துவைத்தி என்ன பண்ணிட்டா, பரமாத்மான்னுட்டான். விசிஷ்டாத்வைதி ராமானுஜன் மட்டும்தான் சகா காமகான்னு நல்லா அர்த்தம் பண்ணார். ஏன்னு கேட்டா என்ன சொல்றார், இந்திரியாணி பராண்யாகு, இந்திரியங்கள் இருக்கே அவைகள் வந்து பலவத், ரொம்ப ஸ்ட்ராங். இந்திரியேபிய பரம் மனஹ, ஏன்னா மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப மனசானது இந்திரியங்களை காட்டிலும் ஸ்ட்ராங்கா இருக்கு. மனசஸ்து பரா புத்தி, ஞானம் ஏற்பட்டிருக்குன்னா அந்த மனசையும் நிர்வாகம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். யோ புத்தேகே பரதஹ, எது புத்தியை காட்டிலும் பலவத்தோ, அது எது தெரியுமா, சஹ அப்படின்ட்டு. கீதா சகன சொல்றது அவன் புத்தியை காட்டிலும் பலவான் அப்படின். இப்ப அவன் யாரு அப்படின்னா, அது மூணு ஆச்சாரங்கள் மூணு மாதிரி வேட்டாம் பண்ணிட்டான். ஆனா ஏதுக்கு குழப்பம்னா, கடவுபநிஷத்துல இதே இடத்துல அந்த இடத்துல ஆத்மானு ஸ்பஷ்டமா இருக்கு, ஆனா அது கான்டெக்ஸ்ட் வேற. இந்த இடத்துல ஒரு தூ போட்டிருக்கார், சஹ போட்டிருக்கார். தூணு போட்டதுனால என்ன அர்த்தம்னா, ஒரு வைசிஷ்டத்தை காட்டுறதுக்காக. ஆனா புத்திய காட்டுல எது திரும்ப பெருசு அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோ, அப்ப ஏதோ ஒரு நெகட்டிவா சொல்ல வேண்டிய விஷயம் அங்க இருக்கு, அதுதான் காமம். ஏன்னா கான்டெக்ஸ்ட் என்ன இருக்கு, காமத்தை பத்தி தான் சொல்லு, வேற தெரியல. அவனை அழிக்கணும், அந்த எதிரியனை அழிக்கணும் காமம். அவன் எப்படி பண்ணவன், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் சொல்லணும், அதனால அவன் புத்தியே ஆக்கிரமிச்சிருவான், அதனால அவனை அழிக்கணும்னு சொல்லச்சு. அதனால புத்தியே பரதஸ்து சகான்னு சொல்லச்சு. அந்த சக யாருன்னு கேட்டா காமஹ. ஞான விரோதே பிரதானானி இந்திரியானி ஆகுகு, ஞான விரோதத்துக்கு முதல்ல இது இந்திரியங்கள் தான் பிரதானம். எதா இந்திரியேஷு விஷய வியாபத்தேஷு ஆத்மனி ஞானம்னு பிரவர்த்ததே. நல்லா சாப்பிட்டு இருக்கார், நல்லா டிவி பார்த்து என்ஜாய்மெண்ட் இருக்காருன்னா ஞானம் ஏறதுக்கு வழியே இல்லை. அதெல்லாம் விட்டா தான் ஞானமானது வரும். ஏன்னா இந்திரியங்கள்லாம் வெளி வியாபாரத்துல இருந்து இருக்கு. இந்திரியேஷு உபரத்தேஷு அப்படி மனசி விஷயப்பிரவனே ஆத்ம ஞானம்னு சம்பவதி. சரி, இந்திரியங்கள்லாம் போர்ஸ் பண்ண கண்ட்ரோல் ஆயிடுச்சு, கரண்ட் இல்லை ஒரு நாளைக்கு டிவி பார்க்க முடியல வச்சிருந்தோம். சரி, இந்திரியங்கள்ல வேலை பார்க்கலன்னா மனசுல ஐயோ என்ன ஆச்சு தெரியல இன்னைக்கு அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. சீரியல் பாக்குறவங்களுக்கு டென்ஷன் இருக்கு, ஐயோ வந்தானா தெரியல இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியலன்னு இருக்கா. அப்ப மனசு என்ன பண்றது, அதுலயே இருந்து இந்திரியங்கள் போலனா கூட மனசகாது பராபுத்தி, மனசி விஷயாந்தர நோக்கே அப்படி விபரீத அத்தியவசாய பிரவர்த்தாயாம் புத்தவ் நான் ஆத்ம ஞானம் தவர்த்ததே. மனசு கண்ட்ரோல் தான் இருக்கு, ஆனா மனசுல சில விபரீதமான எண்ணங்களை வச்சுக்கோ, அப்பயும் ஆத்ம ஞானமானது ஏற்படாது. சரியா? அப்போ சர்வேஷு புத்தி பரியந்தேஷு உபரத்தேஷு அப்படி இச்சா பரியாய. முன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, புத்தி இருக்கு இல்லையா, புத்தி வந்து மனதை விட ஸ்ட்ராங்கு, இருந்தாலும் அந்த புத்தியில ஞானமானது கரெக்டா இருக்கணும். ஏன்னா வைராக்கியமானது எப்படின்னா ஏற்படலாம், தப்பான விஷயத்து கூட வைராக்கியம் ஏற்படலாம், அவன் வந்து மனசு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆனா தப்பான விஷயத்தினால வைராக்கியம் ஏற்பட்டு வச்சுக்கோ, நாளைக்கு நான் தவறு திருத்தின்ட்டானா திருப்பி ராகம் ஜாஸ்தியாது. ஞானத்தினால வைராக்கியம் தான் நிற்கும். இப்ப அந்த கதை சின்ன வயசு கதை கேட்டிருக்கோம், அந்த நரி போடுறது குதிக்கிறது சீந்து பழம் புளிக்கணும் போயிடுறது. இப்ப அது தான் சொல்லிக்க ஒரு சமாதானம், இந்த பழம் வேண்டாம் இது புளிக்கணும் வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்றது. ஆனா வேற ஏதாவது இருக்கா சாப்பாடு போடுறதுனா அப்படி சாப்பிடும் போயிடுச்சு. அப்ப அந்த வைராகியம் அந்த என்ன இருக்கு, ஏதோ ஒரு காரணத்து டிசப்பாயின்மெண்ட்னால வைராகியம் வந்துருக்கு. அப்படி வைராகியம் வந்ததுன்னா அப்பயும் மனசு கண்ட்ரோல்லாம் இருக்கு, ஆனா அது நிற்காது. அதனால புத்தி இருக்கு, சர்வேஷ புத்தி பரியந்தேஷு உபரதேஷு அப்படி இச்சா பரியாய காமஹ. புத்தி வரைக்கும் கண்ட்ரோல்ல இருந்தா கூட காமஹ இருக்கு. ரஜத்தமுதவோ வர்த்தத்தை சேர்த்து சயேவ ஏதான இந்திரியாதீனி அப்படி ஸ்வ விஷயேஷு வர்த்தயித்வா ஆத்மஞானம் நிர்ணத்தி. அந்த காமம் என்ன பண்றது, மொத்தத்தையும் திருப்பியும் தரட்டி போட்டு வேலை பண்ண ஆரம்பிச்சு, எல்லாத்தையும் இந்திரியங்கள் வெளில அனுப்புறது, மனசை கண்ட்ரோல்லாம் போக வைக்கிறது. கவிதம் உச்சத்தே யோ புத்தேகே பரதஸ்து சஹ இது புத்தேகே அப்படி யஹ பரஹ ச காமஹ இத்யர்த்தஹ. அதனால அந்த காமம்தான் புத்தியை காட்டிலும் பலவான். அப்ப சொல்ற ஏவம் புத்தேகே பரம் புத்வா, இப்படி புத்தியை காட்டிலும் அது பலியாசு தெரிஞ்சின்ற சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா, மனதால் ஆத்மாவை புத்தியை, அதாவது ஆத்மா சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒன்னு ஆத்மா, மனசு, புத்தி எல்லாமே. அதனால புத்தியை மனசால் கண்ட்ரோல் பண்ணி ஜஹி சத்ரு மகாபாகோ, ஜஹினா ஜெயி, சத்ருனை சத்ருவை ஜெயி, காமரூபம் துராசதம். இப்படி காமரூபம் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான அந்த இனிமை இருக்கானே அந்த காமன், அவனை அழிந்துட்டார். ஏவம் புத்தேகி பரம் காமம் ஞான விரோதினும் வைரனும் புத்வா, புத்தியை காட்டிலும் பரமாக இருக்கக்கூடிய இந்த காமத்தை அறிந்து கொண்டு ஆத்மானம் மனஹ, ஆத்மனா புத்தியா, இந்த மனசை புத்தியினால், வாசனம் முன்னாடி மனதை புத்தியினால் கர்மயோகே அவஸ்தாபிய. அப்ப என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த எனிமையை கன்ஃபார்ம் பண்றதுக்கு, ஞானத்தை வளர்த்துட்டே இருக்கணும். ஞானம் பூர்த்தியா இல்லாததுனால அந்த புத்தி என்ன பண்றது, ஆவரணம் பண்றது. ஞானம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா காமத்தால ஞானத்தை ஆவரணம் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ணணும், ஞானத்தை அதிகரிச்சுட்டே இருக்கணும். அப்படி அதிகரிச்சுட்டு ஏனம் காமரூபம் துராசனம் சத்ரும் ஜஹி நாசய இதி, இப்படிப்பட்ட ஒரு இதை நீ அழிக்க வேண்டும் சொல்லி முடிக்கிறார். ஏன்னா அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்னன்னா எது தடுக்கிறது ஞான யோகம் கேட்டார். அதுக்கு சொல்லிட்டார் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டார். ஒயர் வரி அடுத்த இதில் படிச்சுடுறேன் கண்டினியூட்டிக்காக. இப்போ மூணாவது அத்தியாயம் முடிச்சிட்டோம், சதுர்த்த அத்தியாயம் ஆரம்பிக்கணும், அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிக்கலாம். தித்திய அத்தியாயே பிரகிருதி சம்சுஷ்டசிய முமுக்ஷோஹோ சகசா ஞான யோகே அனதிகாராத்து கர்மயோக ஏவ காரியஹ. மூணாவது இதில் என்ன சொன்னார்னா, உடனே டெக்ஸ்ட் புக்கை பார்த்தா என்ன போய் கேட்டா ஞானம் வந்துடுது, உடனே ஞான யோகத்துக்கு போட சொல்ல முடியாது. சகசான உடனே, சகசா ஞான யோகே அனதிகாராது, உடனே போக முடியாது. கர்மயோகே ஏவ காரியம், கர்மயோகே ஏவ காரிய, கர்மயோகத்தையே செய்ய வேண்டும்ன்றத மூணாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. இதான் சங்கதி. அதாவது பாஷ்யகாரன் சொன்னா என்ன பண்ணு கேட்டாதான், ஒரு ஒரு அத்தியாயத்தை சங்கதி சொல்லணும். இந்த அத்தியாயம் இதை கூறிட்டு அடுத்த அத்தியாயம் சொல்ல போகிறது, இதுதான் அதோட தொடர்ச்சியும் சொல்லணும். அப்பதான் புரியும், இல்லாட்டி டிஸ்பரேட்டா இருக்கும், அர்த்தம் பண்ண முடியாது. அதான் அவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல சங்கத்துக்கு சொல்றாரு, மூணாவது அத்தியாயம் சொல்லிட்டு நாலாவது அத்தியாயத்தை இந்த பார்க்கணும்னு சொல்லுவார். அதை நம்ம அடுத்த வாரம் இது பண்ணலாம், அனுசந்தான். பிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.